بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள்மறை குர்ஆனை விளங்கி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழுமியிருக்கக்கூடிய நமக்கு எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்முறையிலே என்ன உபதேசங்களை நமக்கு வழங்குகின்றானோ அதனை கேட்டு நடக்கக்கூடிய மக்களாகவும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்த வண்ணமாக இன்றைய தப்சீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நூத்தி 169வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், மனிதர்களுடைய இபாதத், நாம் அல்லாஹ்வை தொடக்கூடிய வணங்கக்கூடிய நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், கண்ட்ரோல் பண்ணுங்க, கூட்டுறீங்க, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உடல் ரீதியாக நாம் செய்யக்கூடிய சில காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆன்மீகத்தோடு நெருக்கமான தொடர்பு உண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கின்றான். அதாவது ஒரு மனிதன் என்ன உணவை உண்கின்றானோ அவனுடைய உணவுக்கேற்றவாறு அவனுடைய உணர்வுகள் மாறும், அவனுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய தக்வாவும் ஈமானும் மாறுபடும் என்ற ஒரு அற்புதமான உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கின்றான். அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் நினைக்கிறோம் அது வயிற்றை மட்டும் நிரப்புகின்றது, நம்முடைய பசியை போக்குகின்றது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்ணக்கூடிய உணவானது ஒரு மனிதனுடைய பசியை போக்குவதற்கோ வயிற்றை நிரப்புவதற்கோ மட்டுமல்ல, மாறாக அந்த உணவின் மூலமாக சில உணர்வுகள் ஏற்படும். அந்த உணர்வு அல்லாஹ்வுடைய இறையச்சத்திற்கும் தக்வாவுக்கும் மனிதனுக்கு வழிகாட்டும், வழிவகுக்கும் என்றால் அவன் உண்ணக்கூடிய உணவு சரியான உணவாக இருக்க வேண்டும். அவன் உண்ணக்கூடிய உணவு சரியான உணவாக இருக்கும் பட்சத்தில்தான் அவனுக்குள் ஏற்படக்கூடிய ஆன்மீக உணர்வுகள் சரியான உணர்வுகள் ஏற்படும். ஆன்மீக உணர்வுகள் சரியான உணர்வுகளாக இருக்கும் பட்சத்தில்தான் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு சரியான உறவாக, சரியான தொடர்பாக வலுப்படும். அந்த அடிப்படையில் நாம் உண்ணக்கூடிய உணவுகளுக்கும் நம்முடைய ஆன்மீக உணர்வுகளுக்கும் மிக நெருக்கமான தொடர்புண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தவன் என்பதனால், நமக்குள்ள எல்லா விதமான அந்தரங்களையும் தெரிந்தவன் என்பதனால், நமக்குள்ள பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, நமக்குள்ள உள்ள ஒவ்வொரு உறுப்புகளின் நிலைமை என்ன, உணர்வுகளின் நிலைமை என்ன என்பதை எல்லாம் முழுமையாக அறிந்தவன் என்பதனால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உணவை, அந்த உணர்வை, அந்த ஒரு அற்புதமான உண்மையை இந்த இடத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். அதாவது அல்லாஹ் சொல்கின்றான், யா யுஹன்னாஸ், மக்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தையீபா, நீங்கள் பூமியிலே உள்ளவற்றில் பரிசுத்தமான ஹலாலை நீங்கள் உண்ணுங்கள். முதல் வார்த்தையிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், இந்த உணவு உணர்வு என்பது மூமின்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, ஈமான் கொள்ளாத மக்களுக்கும் இதுல தொடர்பு உண்டு என்பதனால்தான் யா ஐயுவல்லதீன ஆமனு அப்படின்னு இந்த விஷயத்துல மூமின்களையும் சொல்லாம யா ஐயுஹன்னாஸ் மக்களே, எல்லா மக்களையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள தொடர்பு, உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள உறவு, இது மூமினான மக்களுக்கு மட்டும் உள்ள சொந்தம் அல்ல, மூமினான மக்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் உண்ணும் உணவு ஹலாலான உணவாக நல்ல உணவாக இருந்தால்தான் அவனுக்குள் ஏற்படும் உணர்வும் நல்ல உணர்வாக இருக்கும். அவன் உண்ணும் உணவு ஹலாலான உணவாக இல்லை என்றால் அவனுக்குள் ஏற்படும் உணர்வும் சரியான உணர்வாக இருக்காது. இது மூமின்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம் என்பதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானத்துல ஆரம்பிக்கும் பொழுது யா ஐயுஹன் நாஸ், இல்லைனா பொதுவா அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன ஆமனு யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆரம்பிப்பான். மூமின்களே மூமின்களேங்குவா, இந்த விஷயத்துல மட்டும் யா ஐயுஹன்னாஸ் மக்களேங்கிறான். காரணம் என்ன, இது எல்லா மக்களுக்கும் அவசியம். அப்ப ஹலாலான உணவை உண்ணுவது என்பது, ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிடுவது என்பது மூமின்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் ஹலால்னு சொல்றானோ, ஹலாலான உணவை உண்ணுங்க சொல்றானோ, அங்கெல்லாம் தையீபாங்கிற வார்த்தை சேர்த்துப்பான். குரான் எங்கெல்லாம் ஹலா ஹலாலா சொல்லுவானோ அங்கெல்லாம் தையீபாங்கிற வார்த்தை சேர்த்துப்பான். ஹலாலன் தையீபா, தையீபானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது ஹலால்ங்கிறது மூமிங்களுக்கானது, தையீபா என்பது மூமிங்கள் மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அதாவது உங்களுடைய உடலுக்கோ உங்களுடைய அறிவுக்கோ உங்களுடைய உடல்நிலைக்கோ எந்த விதமான பங்கத்தையும் ஏற்படுத்தாத, எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாத பரிசுத்தமான ஹலால் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க, ஒரு அடியான் ஹராமான உணவை உண்டு விட்டால், ஹராமான உணவை உண்டு விட்டால் அவன் செய்யக்கூடிய துவா கபுலாகாது, அவன் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன், ஹலாலான உணவு எப்ப இல்லையோ, அவனுடைய உடலுக்குள்ள எப்ப ஹராமான உணவு போயிடுமோ, அப்ப அந்த ஹராமான உணவு போயிட்டா அவனுடைய உணர்வுகளும் ஹராமான உணர்வுகளா ஆயிடும், அவனுடைய உணர்வுகள் சீரழிக்கப்பட்டுவிடும். அவனுக்குள்ள அந்த ஆன்மீக தொடர்பு, அந்த ரூஹானியத், உயிரோட்டம் உள்ள அல்லாவுக்கும் அவனுக்கும் மத்தியில் அந்த உறவு சிதைக்கப்பட்டுவிடும். எப்ப அல்லாவுக்கும் அவனுக்கு மத்தியில் உள்ள உறவு சிதைக்கப்படுமோ, பிறகு அவன் துயர செய்யற துவா எப்படி கபுலாகும், அவன் செய்யற துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்வதாக, இன்ன குல்ல மாலின் மனஹ்தஹு ஃபஹுவலஹும் ஹலால், நான் மனிதர்களுக்கு பூமியிலே எதையெல்லாம் கொடுத்தேனோ அது எல்லாம் ஹலாலா தான் இருந்துச்சு. முதல்ல அல்லாஹ் மனுஷனுக்கு படைக்கும் பொழுது பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் ஹலாலா தான் ஆக்கி வச்சிருந்தான். ஆனால் எப்போ இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா, என்னுடைய அடியார்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் அனைத்து தவறுகளிலிருந்தும் நீங்கப்பட்டவர்களாக நல்ல மக்களாக தான் நான் படைச்சேன். நான் படிக்கும் போதே கெட்டவங்களாவோ ஹராமத்திக்கிறவங்களா படைக்கல, எல்லாத்தையும் அவங்களுக்கு ஹலாலாக்கி வச்சிருந்தேன், அவர்களை நல்ல சிந்தனையாளர்கள் தான் படைச்சேன். ஆனால் இந்த ஷைத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஷைத்தான்கள் அவர்களுக்கு மத்தியில் ஊடுருவி அவர்களுக்கு மத்தியில் கலப்படத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஹலால் ஹராம் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னொரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றன. அது காஃபிர் வீட்டில் பிறந்தாலும் சரி, கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தாலும் சரி, ஹிந்து வீட்டில் பிறந்தாலும் சரி, பிராமண வீட்டில் பிறந்தாலும் சரி, யூத வீட்டில் பிறந்தாலும் சரி, குல்லு மௌலூதின் யூலதல ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே பிறக்கின்றன. அப்ப பிறக்கும் பொழுது பேசிக்கா அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே, அல்லாவுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே, பெருமானாருடைய ரிசாலத்தை கபூல் செய்யும் விதத்தில் தான் உலகத்தில் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. அவருடைய மாஹோல், அவருடைய அட்மாஸ்பியர், அவருடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள், அவர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாகவோ நஸ்ரானிகளாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்றிவிடுகிறார்கள். அவ பிறக்கும் பொழுதே எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுதே தப்பான குழந்தைய பிறக்கிறது இல்ல, பிறக்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல குழந்தை தான், உலகத்தில் பிறகு எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைகள் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நல்லா படைக்கிறான். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை சீர்கெடுத்து விடுகின்றான் ரசூலா சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், குல்லு மாலின் மனஹ்துஹு, இந்த அடியானுக்கு நான் கொடுத்த எல்லா பொருளுமே ஹலாலாக தான் படைச்சிருந்தேன், அவனுக்கு எல்லாமே ஹலாலா தான் இருந்துச்சு. ஆனால் அவனை படைக்கும் பொழுது எப்படி படைச்சிருந்தனா, அவன் இயற்கையாகவே ஹலாலை மட்டும் விரும்பக்கூடிய தன்மை உள்ளவனா தான் படைச்சிருந்தேன். அல்லாஹ் படைச்சது ஹலாலு, இயற்கையா மனிதனுடைய இயல்பு எப்படி இருந்துச்சு, ஹலாலை மட்டும் விரும்பக்கூடிய குணாதிசயம் உள்ளவனா தான் படைச்சிருந்தேன். ஆனா எப்ப ஷைத்தான்கள் வந்தார்களோ அவங்க தான் மனிதர்களை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி ஹராமையும் விரும்ப செய்து விட்டார்கள். அப்ப இயற்கையா மனிதனுடைய இயல்பு என்ன, அவன் ஹலாலை தான் விரும்புவான். ஹலால மட்டும் தான் சாப்பிடுவான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையுமே உலகத்தில் நல்ல மனிதனாக இஸ்லாத்திய கபூல் செய்யும் மனிதனாக படைத்திருக்கும் பொழுது அந்த மனிதர்கள் அந்த மனித குணத்தில் உள்ளவன் நல்ல உணவை உண்டால்தான் அவனுக்கு நல்ல உணர்வு ஏற்படுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலை மட்டுமே கபூல் செய்யும் இயல்புடையனாகத்தான் படைத்திருந்தான். பிறகு ஷைத்தான் தான் வந்து ஹராமையும் இவனை உண்ண வைத்து விட்டான். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், தெளிவுபடுத்திட்டான், இது இதெல்லாம் ஹராமே, இது இதெல்லாம் ஹலாலே, இது கூடும் இது கூடாது, இது டூ அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். தெளிவுபடுத்திய பிறகும், அல்லாஹ்வால் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் ஒருத்தர் ஹராம விரும்புறான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாயிடுறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், யா யுஹன்னாஸ், மக்களே குழு மின் மிம்மா ஃபில் அர்லி, பூமியில் உள்ள அனைத்தையும் ஹலாலன் தையிபா, உங்களுக்கு எந்த தீங்கும் தராத வகையிலே, உங்களுடைய உடலுக்கோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கோ உங்களுடைய சிந்தனைக்கோ எந்த தீங்கும் தராத வகையிலே உங்களுக்கு அந்த ஹலாலான உணவை உண்ணுங்கள். அதே நேரத்திலே ஹலாலன் தையிபா ஒலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோட்டை பின்பற்றி விடாதீர்கள். சைத்தான் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஹராமில் ஒரு டேஸ்ட் கொடுக்குறான் பாருங்க, ஹராமில் ஒரு இன்பத்தை கொடுக்குறான் பாருங்க, பழகிட்டு திரும்ப திரும்ப சாப்பிட சொல்றான் பாருங்க, அந்த ஹராமின் பக்கம் உங்களுடைய சைத்தானுடைய அடிச்சோட்டை பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹூலக்கும் அதுவும் அதுவும் முபீன், ஏன்னா அவங்களுக்கு பகிரங்கமான விரோதி. அவன் உங்களுக்கு ஹலால் நல்லது மாதிரி காட்டுவான், இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு காட்டுவான், இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் காட்டுவான், ஆனா பகிரங்கமான விரோதி. உங்களுக்கு எது ஆரோக்கியம், உங்களுக்கு எது நல்லது, உங்களுடைய உடலுக்கும் உணர்வுக்கும் எது ஏற்றது என்பது உங்களை படைத்த உங்களுடைய அனைத்து அந்தரங்கங்களையும் தெரிந்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹலால்னு சொன்னா அதை மட்டும் சாப்பிடுங்க, ஹராமை சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறான். சகோதரர்களே, இந்த விஷயத்திலே ஹலாலான உணவை மட்டும் உண்ணுவது, ஹராமை விட்டு விலகிக் கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய எவ்வளவு அடிப்படை என்றால், ஹலாலான உணவை ஒரு மனிதன் உண்ணுவது அவனுடைய ஈமானோடு சம்பந்தப்படுகின்றது, அவனுடைய ஈமானோடு அவனை சம்பந்தப்படுத்துகின்றது. ஒரு மனிதன் முழுமையான ஈமான் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அதற்கு அடையாளம் அவன் ஹலாலான உணவை மட்டுமே உண்ணுவான். உண்ணுவதற்கு முன்பாக யோசிச்சுக்கலாம், ஒரு பருக்க சாப்பிட்டாலும் இந்த பருக்க என்ன பருக்க, ஹலாலான பருக்கையா, ஹலாலான சாப்பாடா, நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதா என்று யோசிச்சுதான் சாப்பிடுவான். இது ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அடையாளம். ஏனென்றால் சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனிதனுடைய உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும், ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், பன்றிக்கறியை விரும்பி சாப்பிடுவாங்க, போருக்கு சொல்லக்கூடிய பன்றிக்கறியை விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க, மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ளவங்க. இந்த பன்றியினுடைய இயல்பு என்ன தெரியுமா, எல்லாமே மிருகங்கள் தான். நம்ம நீ பன்னீரனை அப்படின்னு மூஞ்சி சுழிக்கிறோமே, அப்படி சுழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே மிருகங்கள் தான், எல்லாமே ஹராமான மிருகங்கள், எல்லாமே மிருகங்கள் தான். ஆனா இந்த பன்றிக்கு மட்டும் உள்ள ஒரு கெட்ட குணம் என்னவென்றால், மற்ற மிருகங்களை விட மற்ற மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய ஒரு எதிர்பாலினத்துடன், அதாவது ஒரு ஆண் மிருகம் என்றால் ஒரு பெண்ணினத்துடன் புணர்ந்து சந்தோஷம் அடையும். ஆனால் இந்த பன்றியுடைய குணம் என்னவென்றால், தன்னுடைய ஜோடியோடு மற்ற ஆணை புணர விட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷம் அடையும். இது பன்றிக்கு உள்ள கெட்ட குணம். இந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுறதுனாலதான் இன்னைக்கு மேற்கத்திய ஆண்களிடத்திலும் இந்த குணம் ரொம்ப தாராளமா பரவி போச்சு. மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவங்கள்ட்ட இந்த குணம் ரொம்ப தாராளமா இருக்குது. காரணம் என்ன, அவர்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவினுடைய குணம் அப்படி. அப்ப உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் இன்னைக்கு உலகத்துல. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், நீங்கள் உண்ணக்கூடிய உணவை பார்த்துங்க, அது எந்த உணவு உண்றீங்க, ஹலாலான உணவு உண்றீங்களா, ஹலாலான சாப்பாடு உங்களுடைய உடம்புக்குள்ள போகுதா அப்படின்னு பாத்துங்க அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு முறை சாது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க, சாது பின் அபி வக்காஸ் ரசூலுல்லாஹி வந்தாங்க, வந்து யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ அன் யஜ்அல்னி மின் முஸ்தஜாபி தஅவா, யா ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ் துஆ செய்யுங்க. முஸ்னத் அஹ்மதுல திருமதி பதிவு செய்யப்பட்டிருக்குது. சாது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், ஐ யஜ்அல்னி மின் முஸ்தஜாபு தஅவா, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை துஆக்கள் கபூலாக கூடிய நல்ல மனிதர்களா என்ன ஆக்கணும் துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. பெரிய ஆளுங்க யாரும் இல்லையா வாலண்டியர்ஸ், தம்பி ராஜா உட்கார்ப்பான், வாலண்டியர்ஸ் யாராவது பெரிய ஆள் தான் ஹெல்ப் பண்ணுங்க, சின்ன பசங்க டிஸ்டர்பா இருக்குது. உன்னோட சின்ன குழந்தை யாரும் இல்லையா வேலை செய்யறதுக்கு, உட்கார் ராஜா உட்கார்ந்து பயன் கேளு. அப்ப சொன்னாங்க, யார சொல்லலாம் என்ன, அல்லாஹ் நான் துவா செஞ்சா உடனே கபுல் ஆகணும், முஸ்தஜாபு துவாவா இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு துவா செய்யுங்க யார சொல்லலாம் அப்படின்னாங்க. Nabi sallallahu alaihi wasallam orgel Saad bin Abi Waqqas radhiyallahu ta'ala anudaiya anda aarvatha kettuchunanga ya Saad Saade atib taamaka takun mustajabu daawa உன்னுடைய உணவை ஹலாலான உணவாக ஆக்கிக்கொள் இன்ஷா அல்லாஹ் நீ முஸ்தஜாபு துஆவா ஆயிடுவே நீ துஆ கேட்டா உடனே கபூல் ஆகும் அந்தஸ்துக்கு நீ போய்டுவே முஸ்தஜாபு துஆங்கிறது நம்ம துஆ செஞ்சா உடனே கபூல் ஆகும் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் இடத்திலே ஹதரத் சாத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க யா ரசூல் எனக்கு அந்த அந்தஸ்துக்காண்டி எல்லாரும் துஆ செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தகுன் அதிம் தாமக்க உன்னுடைய உணவை ஹலாலான உணவாக ஆக்கிக்கொள் பரிசுத்தமான உணவாக்கிக்கொள் தக்குன் முஸ்தஜாபு துஆவா நீ அல்லாஹ்விடம் முஸ்தஜாபு துஆவா ஆயிடுவே நீ துஆ கேட்டா உடனே கபூல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்னுடைய உயிர் எந்த ரப்பின் இடத்திலே கைவசம் இருக்கிறதோ என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வை சத்தியமா சொல்கிறேன் இன்ன ரஜுல நிச்சயமா ஒரு மனிதன் ல யக்திஃபுல் லுஹ்மத ல யக்திஃபுல் லுஹ்மத அவன் உணவு உண்ணுகின்றான் அந்த உணவில் ஒரு பருக்கை ஹராமான உணவு ஃபி ஜௌஃபிஹி அவனுடைய வயிற்றுக்குள் சென்று விடுமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவன் உண்ணக்கூடிய உணவில் ஒரு பருக்கை ஹராமான உணவு அவனுடைய வயிற்றுக்குள் சென்று விடுமையானால் மா யுதகப்பலு மின்ஹு 40 யௌமா 40 நாட்களுக்கு அவன் செய்யக்கூடிய துவாவும் வணக்க வழிபாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது ரசூலுல்லாஹி சொல்றாங்க சத்தியம் என்று சொல்றாங்க என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக நீங்கள் உங்களுடைய ஒருவர் ஒரு பருக்கை உண்ணக்கூடிய உணவில் ஹராமான உணவு சென்று விட்டால் 40 நாட்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துவாவும் கபூலாகாது நீங்கள் வணக்கக்கூடிய வணங்குகளும் கபூலாகாது அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக நம்ம தொழுவுறதே ரொம்ப அபூர்வங்க வணக்க செய்யறதே ரொம்ப அபூர்வங்க நம்முடைய வணக்கம் எப்படி இருக்கு நமக்கு தெரியும் தலைக்கு மேல உயர்மானே தெரியல அப்படி ஒரு பலகீனமான இபாதத்தை வச்சுக்கிட்டு அதுவும் 40 நாளைக்கு ஒரு ஹராமான உணவு நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டா 40 நாளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா நம்ம எத்தனை ஹராம்களை உண்டுட்டு இருக்கிறோம் எத்தனை ஹராம்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்முடைய இபாதத்துக்கு மேல நம்ம எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களுடைய இபாதத்துக்கு உங்களை காப்பாத்த நினைக்காதீங்க இல்லா அய்யத்தகம்மசனிய ரஹ்மா அல்லாஹ்வுடைய அருள் உங்களை சூழ்ந்தாலே தவிர நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது உங்களுடைய அமல்கள் மேல இபாதத்து மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க நம்ம இபாதத்துக்கு அப்படி பலகீனமான இபாதத்துகள் அப்படி பலகீனமான அமல்கள் இந்த சூழ்நிலையிலே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலையோ எத்தனையோ ஹராமான உணவுகளை உண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கே தெரியறதுல இது ஹராம்னு சொல்லி ஆனா சாப்பிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில சகோதரர்களே நம்முடைய அமல்களும் நம்ம துஆக்களும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி கபூல் ஆகும் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 40 நாட்களுக்கு உங்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயம்மா அபதின் நபத் அல்லஹமஹு மினல் ஹக்கி மின சுஹத்தி அவிர் ரிபா எந்த ஒரு அடியானும் அவனுடைய ஒரு சின்ன இறைச்சி துண்டு ரசூலுல்லாஹி ஐயும் ஆபதீன் எந்த ஒரு அடியானும் ஐயும் ஆபதீன் நபத் அல்லஹமஹு அவனுடைய இறைச்சி துண்டு சின்ன இறைச்சி துண்டு உடம்பினுடைய ஒரு சின்ன பகுதி நபத்த மின சுஹத்தி அவிர் ரிபா ஹராமான பணத்தில் இருந்தோ அல்லது கெட்ட வட்டியில் இருந்தோ ஒரு சின்ன இறைச்சி துண்டு வளர்ந்திருந்தாலும் ஃபன்னாரு அவுலா பிஹி அதை விட நரக நெருப்பினால் அவனுடைய உடலை வளர்ப்பது சிறந்தது ஒரு சின்ன உங்க சின்ன பகுதி தான் ஒரு சின்ன பகுதி தான் நீங்க சாப்பிட்ற சின்ன வட்டி தான் ஒரு சின்ன ஹராமான உணவு தான் சின்ன லஞ்சம் தான் சின்ன பொருள் தான் ஆனால் அதை விட நரக நெருப்பை உண்பது உங்களுக்கு சிறந்தது ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு சகோதரர்களே நம்முடைய உணவுகள் எப்படி 100 ஹலாலான உணவாக இருக்கின்றனவா 100 பியூரா இருக்குதா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நாம நினைக்கிறோம் ஹசரத் நாமளும் எத்தனையோ விஷயத்துல துவா செஞ்சு செஞ்சு பாக்குறோம் நம்ம துவா கபூல் ஆக மாட்டேங்குதே இந்தியாவில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் துவா செஞ்சாங்க துவா செய்யாத எந்த முஸ்லீம் இருக்க முடியாது யாரெல்லாம் நரேந்திர மோடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னாச்சு நம்ம துவா என்னாச்சுங்க நம்மளா நரேந்திர மோடி பிரதமர் ஆகும்னா துவா செஞ்சோம் புரியல சொல்றது யாராவது துவா செஞ்சீங்களா நரேந்திர மோடி வரணும்னு சொல்லி எல்லாரும் மனதால துவா செஞ்சோம் யாரெல்லாம் நரேந்திர மோடி வந்துடக்கூடாது ரப்பே அவர் இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆக்கிறாத யாரெல்லாம் எல்லாரும் துவா செஞ்சோம் இருந்து என்ன நடந்துச்சு நம்முடைய துவாவுடைய பவர் என்னாச்சு நடக்குதா இல்லையா அன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ அநியாயங்கள் எத்தனையோ அட்டுழியங்கள் நாம அதற்காண்டி அல்லாட துவா செய்யறோம் செய்யறோம் செய்யறோம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுல அத்த ரசூலுல்லாஹி சொல்றாங்க ரப்ப அஷ்ரஃப வ அக்பர பிஷாரி எத்தனையோ எத்தீலு தவர் எத்தீலு சஃபர் நீண்ட பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் தலை பரட்டையா இருக்கும் நீண்ட சஃபர் நீண்ட பிரயாணம் அவர் பிரயாணம் செஞ்சு செஞ்சு தலைமுடியை பார்த்தா பரட்டையா இருக்கும் அக்பருல் வஜ் அவருடைய முகமெல்லாம் அப்படியே புழுதியா படிஞ்சிருக்கும் வானத்தின் பக்கத்தினுடைய கையை உயர்த்தி யாரபி யாரபி யாரபே யாரபே யாரபே என்று கதறுவார் ஆனால் மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ மாக்கலுஹு ஹராம் அவர் உண்ணும் உணவு ஹராம் உடுத்தும் ஆடை ஹராம் அவர் குடிக்கும் பானம் ஹராம் ஃபன்னா யுஸ்தஜாப் எப்படி அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூலா கேட்கிறாங்க. பொதுவா பிரயாணத்திலே துவாக்கள் கபுல் ஆகும், பிரயாண நேரத்தில் துவாக்கள் கபுல் ஆகும். ஆனா இவர் நீண்ட பிரயாணம், நீண்ட பிரயாணி. அந்த பிரயாண நேரத்தில் பிரயாணத்தினால தலைமுடியெல்லாம் புளிதி அடைஞ்சு போயிருக்குது, பாக்குறதுக்கே பங்குற குளத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா நிச்சயமா அல்லாஹ் கபுல் ஆகும். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, யாரபி யாரபின்னு வானத்தின் பக்கம் கையை உயர்த்து கதறாரு. ஆனால் அவர் உண்ணும் உணவு ஹராமா இருக்கும் பட்சத்திலே, அவர் உடுத்தும் உடை ஹராமா இருக்கும் பட்சத்திலே, குடிக்கும் தண்ணீர் ஹராமா இருக்கும் பட்சத்திலே, எப்படி அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நபிசராசி கேட்கிறாங்க. அதனால சகோதரர்களே, நம்முடைய துவாக்கள் கபுலாவதற்கும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நம்முடைய உணவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு சந்தேகத்திற்கிடமான உணவுன்னு சொன்னா அது தவிர்த்துக்கிறது இல்லை, ஹராமன் பகிரங்கமா தெரிஞ்சா கூட தவிர்த்துக்கிறது இல்லை. இன்னைக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டா, இதுல முஸ்லீம் சமுதாயத்தில் 90% பாதிக்கப்பட்டிருக்கு. 90% முஸ்லீம்கள் விழுந்து கிடக்குறாங்க. இதுல KFC சாப்பிடறது இல்ல, சாப்பிடறமா இல்ல KFC KFC சாப்பிடாத முஸ்லீமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏதோ 1-2 பேர் 10% 20% அல்லாஹ் காண்டி தவிர்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கடா, KFC கடைகள்ல பாருங்க, முழுக்க முழுக்க கூட்டம் புர்கா போட்ட கூட்டம், தொப்பி போட்ட கூட்டம் தான். ஏன் KFC ஹராமாச்சே, அது ஹலாலான முறையில் அறுக்கப்படலையே, ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு அது ஹராலமான முறையில் அறுக்கப்படல, சுகுணா சிக்கன் தான் அவங்க சப்ளை பண்றாங்க, சுகுணா சிக்கன்ல முஸ்லீம்கள் யாருமே இல்ல, முறையை அறுக்கப்படுறதுல பக்காவ ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் KFC விடுத்துற மனசு வர மாட்டேங்குது. நோம்பு தொடக்கத்து KFC தேவைப்படுது, நோம்பு தொடக்கத்து KFC வச்சு சாப்பிட வேண்டியிருக்குது, இஃப்தாருக்கு KFC வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குது. நமக்கு அது விடுறதுக்கு மனசு இல்ல. KFC இல்லையா, மத்த பேரி பிரவுன் கிரியூரன் பலாய் பத்தர் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஹலாலா ஹராமா ஐ டோன்ட் கேர், டேஸ்டா இருந்தா போதும் எனக்கு, அவ்வளவுதான். என் நாக்கில் டேஸ்டா இருந்தா போதும், நாக்க விட்டு இறங்கித்தான் நரகலுங்க. ஆனா அந்த நாக்கு ருசிக்கு என்ன பண்றோம், நமக்கு அது ஹராமா ஹலாலா, முறையை அறுத்தானா, ஷரியத்து முறைப்படி அறுக்கப்படுதா, முஸ்லீம்களால் அறுக்கப்படுதா, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. எனக்கு தேவை நாக்கு ருசி மட்டும்தான். நீங்க நடக்குதா இல்லையாங்க? KFC விஷயத்துல நாங்க ஒரு பெரிய தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் பண்ணி சுகுணா சிக்கன் வந்து அந்த KFC வந்து ஒரு ஒரு ஃபத்வா ஒன்று போட்டிருந்தான். KFC அவுட்லெட் கடைகள்ல ஒரு ஃபத்வா தொங்க விட்டுருந்தான், எப்படி ஹலால் அப்படின்னு சொல்லி. அந்த ஹலால் ஃபத்வா கொடுத்தது யாரும் பாத்தீங்கன்னா, மடத்துக்குளம், மடத்துக்குளங்கிற ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மடத்துக்குளம் பக்கத்தில் உள்ளவங்க தான் யாரும் கேள்விப்பட்டு முடியாது. அவ்வளவு ஒரு குக்கிராமம், நான் போயிருக்கேன் அந்த மடத்துக்குளத்துக்கு, தமிழ் ஜமாத்துல போகும்போது ஊருக்கு போயிருக்கேன் மடத்துக்குளத்துக்கு. ஒரு சின்ன குக்கிராமம், பழனிக்கும் உடுமலைப்பட்டிக்கும் நடுவில் உள்ள ஒரு ஊரு, உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது. அந்த மடத்துக்குளம் ஊர்ல இருந்து சின்ன கிராமத்துல இருந்து ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்க, அதை KFC பெரிய அவுட்லெட் தொங்க வச்சிருக்காங்க ஹலால் அப்படின்னு சொல்லி. யார இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தது ஃபத்வா கொடுக்கறதுக்கு? ஒரு குக்கிராம மடத்துக்குளங்கிறது, அவங்க எப்படி ஃபத்வா கொடுத்தாங்க? உடனே அந்த மடத்துக்குளத்து நிர்வாகி யாரு, அதுல கையெழுத்து போட்டவர் யாரு, தேடி கண்டுபிடிச்சு நேரம் அவருக்கு போன் பண்றோம். ஒருத்தர் மடத்துக்குளத்துல செக்ரட்டரி, ஒருத்தர் போன் பண்றாரு, பேசுறாரு. அவர்கிட்ட கேட்கற இந்த KFC அது KFC கொடுத்த ஃபத்வா இல்ல, சுகுணா சிக்கனுக்கு கொடுத்த ஃபத்வா. சுகுணா சிக்கன் தான் KFC சப்ளை பண்றாங்களாம், சுகுணா சிக்கன் KFC சப்ளை பண்றாங்க, மெக்டோனால்டுக்கு அவங்க தான் சப்ளை பண்றாங்க. அதனால சுகுணா சிக்கன் கொடுத்த ஃபத்வாவை அவங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவன் கேட்கற, சுகுணா சிக்கன் நீங்க தான் ஃபத்வா கொடுத்தீங்களா? ஆமா நாங்க தான் கொடுத்தோம். எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? வெப்சைட்ல பாத்திருப்பீங்களே. எனக்கு அவங்க அந்த உரையாடல் இதுல போய் யூடியூப்ல போய் KFC ஹலால் இல்லைன்னு இப்போ அடிச்சு பாருங்க. இப்போ அந்த எனக்கு அவர் நடந்த கான்வர்சேஷன், போன்ல நடந்த கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு வச்சிருக்கோம். அது எவ்வளவு பெரிய பொய் ஃபத்வா அப்படின்னு சொல்லி என்னன்னு விசாரிச்சா, அந்த சுகுணா சிக்கன் வந்து அந்த மடத்துக்குளம் கிராமத்துல தான் அவன் ஃபார்ம் வச்சிருக்கான். மடத்துக்குளம் கிராமத்துல தான் சுகுணா சிக்கன் ஃபார்ம் வச்சிருக்கான். அந்த ஃபார்முக்கு என்ன பண்றான்டா, அந்த மடத்துக்குளம் பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சிக்கு காசு கொடுத்துறான். பள்ளிவாசல் இமாமத்துக்கு இமாம் சம்பளத்துக்கு காசு கொடுத்துறான். யாரு? சுகுணா சிக்கன். உடனே இவங்க அதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க கேட்கிற ஃபத்வால இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இதுதான் பெரிய ஃபத்வா, இன்டர்நேஷனல் ஃபத்வா. அதுல கையெழுத்து போட்டது யாரு? யாரோ ஒருத்தர், ஒரு செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த செக்ரட்டரி கேட்கிறேன், எங்க நீங்க கையெழுத்து போட்டுருக்கீங்க ஃபத்வால, நீங்க அந்த சுகுணா சிக்கன் பாத்துருக்கீங்களா? அங்க முஸ்லீம் வச்சு அறுக்கிறாங்களா? ஆமாமா, ஒரு 2 முஸ்லீம் அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க, அது அவங்க அப்பப்ப போயிட்டு வர்றாங்க. எங்க எத்தனை, ஒரு நாளைக்கு 8000 கோழிங்க இருப்பாங்க சுகுணா சிக்கன்ல, ஒரு 40-50000 பீஸ் அறுப்பாங்க. சரிங்க, 40-50000 பீஸ் ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி அறுக்க முடியும்? 24 மணி நேரத்தில் 40-50000 பீஸ் அறுப்பாங்க சொல்றீங்க, 40-50000 பீஸ 24 மணி நேரம் அந்த ரெண்டு பேரும் தூங்காம கண் விழிச்சு உட்கார்ந்து அறுத்தா கூட அறுக்க முடியாது. கணக்கு போட்டு பாருங்க, ஒரு கோழிக்கு 2 செகண்ட் வைங்க, ஒரு கோழி அறுக்கிறது 2 செகண்ட் கணக்கு வச்சா கூட 40-50000 கோழி அறுக்க முடியாது ரெண்டு பேரு. இல்ல இல்ல, ரெண்டு பேர் இல்ல, 4 பேர். சரி, 4 பேர் வைப்போம், 4 பேர் கூட அறுக்க முடியாது. ஆமா, அறுக்க முடியாதுதான், ஒண்ணுமே இல்லாததுக்கு 2 பேராது இருக்காங்கல்ல. இதே வார்த்தை சொல்றாரு. அறுக்க முடியாத வாஸ்தவம் தான், உண்மை இல்லாத ரெண்டு பேராது இருக்காங்கல்ல. இப்ப இந்த ஃபத்வாவை ஹலால் சொல்லி பெருசா போட்ட உடனே நாங்க கேஎஃப்சி சண்டை போடுறோம். அந்த இந்த ஃபத்வா ஏன் பண்ணி போட்டிருக்கேன், ஏன் முஸ்லீம் மக்களை ஏமாத்துறடா. அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இங்க வர்றவங்க பூரா புர்கா போட்டுக்கிட்டு தாடி வச்சுதான் வர்றாங்க என் கஸ்டமர், அவங்களே கேட்கல நீ யாரு. இங்க வர்றவங்க பூரா புர்கா போட்டு வர்றாங்க, தாடி வச்சுட்டு வர்றாங்க, தொப்பி போட்டு வர்றாங்க என் கஸ்டமர் எல்லாம், அவங்களே கேட்கறது ஹலாலா இல்லையா, நீ யாரு கேட்கறதுக்கு. எதுக்கு சொல்றான் சகோதரர்களே, இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கேம்ஸ்ல எனக்கு மிரட்டல வந்துச்சு, நீ யாரு, நீ பெரிய ஆளா, உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன், வெட்டுறது போன் எல்லாம் வெட்ட முடியாது, நேர்ல வாப்பா, இல்ல நீ இருக்கிறதுக்கு நான் வர்றப்பா சொல்லுப்பா, வந்து வெட்டுப்பா பாப்போம். ரெண்டு மூணு கேம்ஸ் அவுட்ல மிரட்டலாம் வந்துச்சு. எதுக்கு சொல்றா, இவ்வளவு பகிரங்கமா நம்ம அதை போட்டு வெப்சைட்ல போட்டு யூடியூப்ல போட்டு மக்களுக்கு எல்லாம் பகிரங்கப்படுத்தி இந்த ஹராமு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். நாளைக்கு இஃப்தார்ல போய் பாருங்க, நீங்க கேஎஃப்சி வாசல்ல போய் நாளைக்கு இஃப்தார்ல போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாருங்க கேஎஃப்சில. காரணம் என்ன, தமக்கு ஹலால் ஹராம பத்தி கவலையே இல்லைங்க. ஹராமான உணவு வச்சு நோத்தா எப்படி நோம்பு கபுளாகும், நம்முடைய இபாதத்தை எப்படி கபுளாகும், நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினும் கட்டாய கடமை, நாம் ஒரு பருக்கை உண்பதற்கு முன்பாக இது ஹலாலான உணவா, இந்த உணவு ஹலாலான உணவு காசுல வாங்கப்பட்டுச்சா, இந்த உணவு ஹலாலான பைசால சாப்பிடப்பட்டுச்சா வாங்கப்பட்டுச்சா என்று தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை. இன்னும் நம்ம சில பேர் பைத்தியகரத்தனமான ஃபத்வா கொடுக்குறவங்க, அது ஹராம் வந்து நம்ம சம்பாதிச்சுனா நமக்கு தான் ஹராம். ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு தான் ஹராம். அந்த அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் பிச்சைக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு வச்சுங்க, இவருக்கு ஹலால். அப்துல் ரஹ்மான் ஹராமான காசுல இருந்து எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாருண்டா எனக்கு ஹலால் ஆயிடுமா. இது யார் சொன்ன படம், இது இது எவ்வளவு பெரிய சதி, இது மக்களுடைய ஈமானை கெடுப்பதற்கு, அவங்களுடைய தக்குவாவை கெடுப்பதற்கு, அவங்களுடைய ஈமான உணர்வை பாழாக்குவதற்கு எவ்வளவு பெரிய சதி இது. ஹராமான பணம் அன்பளிப்பா கொடுக்கப்பட்டாலும் எப்படி ஹலால் ஆயிடும், ஹராமான பணம் அன்பளிப்பா கொடுக்கப்பட்டாலும் ஹராம் தான், அது ஒருபோது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, என்னைக்கு சுத்தமாயிடாது. இதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா ரழியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, பரீரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை பெண், அவன்கிட்ட வர்றாங்க, பரீரா ஏதாவது சாப்பிட ஏதாவது இருக்குதாமான்னு கேட்கறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, யார சொல்லலா, நான் வந்து அடிமை, எனக்கு ஜக்காத்து பொருள் வந்திருக்குது, ஜக்காத்தா இருக்குது யார சொல்லலா. அந்த அம்மா சொல்றாங்க, பரீரா சொல்றாங்க, எனக்கு ஜக்காத்தா இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலக்கி சதக்கத்தும் உலனா ஹதியத்தும், ஜக்காத் சாப்பிடுறது ரசூலுக்கு ஹராம், ஜக்காத் சாப்பிடுறது ரசூலுக்கு ஹராம். ஆனா பரீரா சொல்றாங்க, யார சொல்ல, எனக்கு ஜக்காத் தான் இருக்குது, எனக்கு வந்தது, எனக்கு ஹலாலா வந்திருக்குது, அதை எப்படி நான் உங்களுக்கு தர முடியும். நபிசுல்லாஹு சொன்னாங்க, அது உனக்கு தான் ஜக்காத்து, நீ எனக்கு கொடுத்தா அது ஹதியாவாயிடும், அன்பளிப்பாயிடும், அதனால எடுத்து வை அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. இந்த ஹதீஸை வச்சு ஹராமான உணவு சம்பாதிக்கிறவ தான் ஹராமு, அது யாருக்கா அன்பளிப்பா கொடுத்தா அவருக்கு ஹலால் ஆயிடும். இது என்ன முகாந்திரம் இருக்குது, இங்கே பரீரா ரழியல்லாஹு அன்ஹு ஹராமான வழியில வந்துச்சா ஹலாலான வழியில வந்துச்சா, ஹலாலான வழியில வந்துச்சு, அவர்களுக்கு வந்தது ஹலாலான வழி, அது ரசூலுல்லாஹ் வரும்போது அன்பளிப்பா கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நம்ம நம்ம நம்ம மேல ஜக்காத்து கடமைங்க, நம்ம மேல ஜக்காத்து கடமை, அந்த ஜக்காத் தனியா எடுத்து வச்சிட்டோம், அந்த ஜக்காத்து நாமளே சாப்பிடலாமா, அந்த ஜக்காத்து நாமளே சாப்பிடலாமா, கூடாது, ஹராம். ஆனா அதே நேரத்தில் அந்த ஜக்காத்தை ஒரு ஏழை கொடுக்குறோம், அந்த ஏழை அவங்க மகளுக்கு கல்யாணம் நடத்துறாரு, அந்த கல்யாணத்துக்கு விருந்து போடுறாரு, அதுல நம்ம கொடுத்த ஜக்காத்தை தான் காசு வச்சுதான் விருந்து போடுறாரு, அந்த விருந்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு, இப்ப நம்ம போய் சாப்பிடலாமா, தாராளமா சாப்பிடலாம். நம்ம நேரடி அந்த ஜக்காத் சாப்பிட நமக்கு ஹராம், ஆனால் அது ஒரு ஹலாலான வழியில ஒருத்தருக்கு போய் அவர்களுக்கு நமக்கு வரும்போது ஹலால் ஆயிடுது. இதுதான் அந்த ஹதீஸுக்கு பொருந்துமே தவிர, இங்கே வட்டி வியாபாரம் பண்றவனோ சாராய கடை வச்சிருக்கிறனோ அவனுக்கு வர்றதே ஹராமான வழியில வருது. பரீரா ரழியல்லாஹு வந்தது ஹராமான வழியில வரல, ஆ பரீரா ரழியல்லாஹு யார சொல்லலா, நான் கொஞ்சம் ஒரு வீட்டுல திருடிட்டு வந்தேன் யார சொல்லலா, அந்த பொருள் தான் இருக்குது, நீங்க சாப்பிடுனா பரவாயில்ல சாப்பிடுற சொல்ல சாப்பிட்டுருந்தா சொல்லலாம், பரீரா பாத்தீங்களா திருட்டு பொருளை கொடுத்துட்டு சொல்ல சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பரீரா ரழியல்லாஹு வந்த வழி ஹலாலான வழியில வந்துச்சு, அது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹலாலா போச்சு. ஆனா இங்க திருட்டுலயோ வட்டிலையோ மத்த மத்த ஹராமான வியாபாரத்திலயோ வரக்கூடிய வழி ஹராமான வழி, அது எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஹலாலா மாறும். இந்த ரூட்டை போட்டு கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கடி சொல்லியிருப்பேன் உதாரணம், இந்த ரூட்டை போட்டு கொடுத்தா என்ன பண்ணலாம், ரெண்டு பேரும் அல்லா பிச்சை நான் ஒரு மீரானு பேசுவாங்க, அல்லா பிச்சை அல்லா பிச்சை, மூணாம் தேர்ல ஒரு சாராய கடை வருது அதை நீ எடுத்துக்கிடு, நாலாம் தேர்ல ஒரு சாராய கடை வருது அதை நான் எடுத்து எடுக்கிறேன், நீ எடுத்த வியாபாரத்தை நீ வந்த லாபத்தை நீ பயன்படுத்த ஹராம், ஏன்னா சாராய வியாபாரம் ஹராம், ஆனா எனக்கு அன்பளிப்பா கொடுத்து எனக்கு ஹலால் ஆயிடும், நான் எடுக்கிற சாராய கடை வியாபாரத்தை உனக்கு அன்பளிப்பா கொடுத்துறேன் உனக்கு ஹலால் ஆயிடும், பண்ணலாம்ல, நம்ம தான் கோடு போட்டா ரோடு போட்டு போயிடுவோமே, பண்ணலாமா இல்லையா, அவ எப்படி நியாயமாகுது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஹராமான உணவு, ஹராமான காசுல எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சாப்பிடுறவருக்கு ஹராம் தான். அன்பளிப்பா வந்தாலும் சரி, லஞ்சமா வந்தாலும் சரி, இவருக்கு டைரக்டா ஹராமா வந்தாலும் சரி, ஹராம் தான். அப்படிப்பட்ட ஹராமான உணவிலே நாம் கவனமாக இல்லை என்றால் நம்முடைய துவாக்கள் கபலாகாது, நம்முடைய விவாகத்துகள் கபலாகாது. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி விஷயத்துல, நோம்பு கஞ்சில பெரும்பாலான பள்ளிவாசல்கள், ஒரு சில பள்ளிவாசல் மாஷாலா இல்ல மாஷாலா இருக்கலாம், பெரும்பாலான பள்ளிகள் இந்த பள்ளி நிர்வாகிகள் நோம்பு கஞ்சி பத்தி கவலைப்படுறதே இல்லை, அதுக்கு வர்ற வருமானத்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை, எல்லாத்திலையும் வாங்க. ஈவன் நம்முடைய மக்கா பள்ளி ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு, மக்கா பள்ளி நான் வந்த புதுசுல ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சங்கத்தினர்கள் அவங்க வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சாங்க, நான் வர்ற வரைக்கும் மக்கா பள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வேணான்னு சொன்னதுக்காண்டி என் ரூம் பூந்து அடிக்க வந்தாங்க. என்ன என் ரூம் பூந்து அடிக்க வந்தாங்க? என்ன நீ எப்படி நான் அந்த பள்ளி தரோம் இந்த பள்ளி தரோம் உங்க பள்ளி எப்படி வாங்க மாட்டேன்னு சொல்லி என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, பள்ளி காசு வாங்க மாட்டேன் சக்காது அந்த ஹராமான காசை. சொன்னாங்க நாங்க பத்து வட்டி பதினஞ்சு வட்டி விடுறோம், நாங்க அரை வட்டிக்கு தானே கொடுக்குறோம். சொன்ன வார்த்தை நான் பத்து வட்டி பதினஞ்சு வச்சுக்கிறோம், எங்க வியாபார சங்கத்தில் எங்க மெம்பர்களுக்கு நாங்க அரை வட்டி தானே தர்றோம், ஒரு வட்டி தானே தரோம், இது தப்பாகும். அந்த பள்ளியாசர் அஞ்சு அஞ்சு வாங்கிக்கிறாரு, இந்த பள்ளியாசர் அந்த வச்சு வாங்கிறாரு, மக்கா பள்ளி முடியா வாங்க மாட்டேங்கிற, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் வாங்க மாட்டேங்க. அடிக்க வந்த ரூம் போது என்ன ஒரு இது நடந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாம் பராமுகமா இருப்போமேனால் வரக்கூடிய நோம்பாளிகளுடைய நோம்பெல்லாம் பாணா போயிடும், நோம்பு பாணா போயிடும். நீ பல பள்ளியாசு நிர்வாகிகள் இந்த விஷயத்த கவலைப்படுறதே கிடையாது, யார் பணம் தர்றா, எவர் பணம் தர்றா, ஏழை சீட்டு போடுறவன், ஹராமான சீட்டு போடுறவன், ஹராமான வியாபாரம் வாங்குறவன் பண்றவன், திருட்டு வியாபாரம் பண்றவன், அந்த வியாபாரம் என்னென்ன வியாபாரம் தடை செய்யப்பட்டதோ அத்தனை வியாபாரம் பண்றோம்னு என்ன பண்றான்டா, நம்ம நோம்பு கஞ்சிக்கு ஒரு கஞ்சி கொடுத்துட்டோம்டாக்கா நம்முடைய பாவங்கள்லாம் சுத்தமாயிடும். எப்படி எல்லா ஊழல் லஞ்சம் மட்டும் கடைசியில் திருப்பதி வெங்கடாச்சலத்தில் ஒரு அமௌண்ட் போட்டோம்னாக்கா வெங்கடாச்சலத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி நோம்பு கஞ்சி நம்ம எல்லா ஹராமையும் ஹலாலாக்கிடும் அப்படின்னு நினைக்கிறான். இது காசு வந்தா போதும், நம்ம நிர்வாக நிர்வாகிகள் காசு வந்தா போதும், எங்க இருந்தா என்ன என் கடமை கஞ்சி ஊத்திருப்போ. போன நிர்வாகத்தில் கஞ்சி மட்டும் தான் ஊத்துறாங்க, இந்த நிர்வாகத்தில் வடையை சேர்த்து வைக்கிறாங்க தெரியுமா? போன நிர்வாகத்தில் கஞ்சி தண்ணி தான் வச்சாங்க, இந்த நிர்வாகத்தில் சர்பத்தை கொடுக்குறோம் தெரியுமா? நாங்க இஃப்தாருக்கு கேஎஃப்சி கொடுக்குறோம் தெரியுமா? சில பள்ளியில் கேஎஃப்சி கொடுக்குறாங்க, ஏன்னா அடுத்த எலெக்ஷன் அவங்க ஜெயிக்கணுமா? அந்த நிர்வாகம் இஃப்தாருக்கு நாங்க கேஎஃப்சி வச்சோம், சிக்கன் வச்சோம் தெரியுமா? அது ஹராமா ஹலாலா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அருமை சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் சாப்பிடக்கூடிய உணவு நாம் எந்த மாதிரி உணவு சாப்பிடுறோம், ஹராமான உணவா ஹலாலான உணவா அல்ல நம்ம அனுபவிச்சிருக்கிறானா என்று தெரிந்து சாப்பிடவில்லை என்றால் அந்த உணவு நம்முடைய உணர்வுகளை பாழடித்து விடும், நம்முடைய உணர்வுகளை பாழடித்து விடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மூமின்களே மக்களே மக்களே சொல்றான், மூமின்களை அல்லாஹ் சொல்ல மக்களே குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபியூ குதுவாத் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இன்னமா யாமருக்கும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஏன் உங்களுக்கு ஷைத்தான் ரொம்ப பகிரங்கமான விரோதம் தெரியுமா? இன்னமா யாமருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாய் வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். அவன் உங்களை எப்படி ஏவுவான்? கெட்ட விஷயங்களை செய்யும்படி ஏவுவான், அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களை செய்யும்படி ஏவுவான். தெரியாதது எல்லாம் அல்லாவின் மீது பொய் சொல்லும்படி உங்களை ஏறுவாகுவான். சைத்தான் எதற்கு ஏவான் பாருங்க, கெட்ட பாவங்களை செய்யும்படி தூண்டுவான், அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களை செய்யும்படி தூண்டுவான். அலல்லாஹி மாலா தாளமோன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாவின் மீது இட்டுக்கட்டி பொய் சொல்லும்படி தூண்டுவான். எப்படி பொய் சொல்லுவோ, எப்படி பொய் சொல்லுவா? அதெல்லாம் கரெக்ட் தாங்க, அது ஹலால் இருக்குது, ஃபத்வா இருக்குது, அது ஒரு வகையில் ஹலால் தான் கூடுது. அதுல நீங்க தான் அதுல கூடாதுங்கிறீங்க. இன்னொரு அஜித்திர கேட்ட ஃபத்வா கொடுத்துருக்காரு ஹலால். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எந்த ஊர்ல போய் பயான் பண்ணி கேள்வி பதில் கேட்டாலும் சரி, முதல் கேள்வி என்ன வரும், பேங்க் வட்டி கூடுமா, பேங்க் வட்டி கூடுமா? தெரியும், நல்லா தெரியும், பேங்க் வட்டி ஹலாம் உண்டு. இருந்தாலும் ஏன் கேட்கறாங்க, எந்த அசர்த்தா தூக்க கரகத்தில் கூடும் சொல்ல மாட்டாரா, பழி அவர் தள்ளி போட்டு நம்ம தச்சுக்க மாட்டோமா? நீ நடக்குதா இல்லையா? அப்ப அதான் சொல்றான், யாராவது வாய்த்தவரை ஏதாவது சொல்ல மாட்டாளா, ஹசர் நீங்க தான் கூடாது, அந்த அசத்து கொடுங்கிறாரு, அந்த முஃப்தி கொடுங்கிறாரு, அந்த மதரசால கூட ஃபத்வா கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் கூடும், அது கூட இது கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ ஹலாலை போன்று ஷைத்தான் காட்டுவான். அலல்லாஹி மாலா தாளமோன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அல்லாவின் மீதே இட்டுக்கட்டி போய் சொல்லும்படி ஷைத்தான் ஏவுவான் உங்களை, அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் சகோதரர்களே, அல்லாவின் மீது அல்லாஹ் சொல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்வதில் ஒன்றுதான் என்ன சொன்னா, இந்த பிதாத்துகள் அனாச்சாரங்கள், மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகள் அனாச்சாரங்களை ஷைத்தான் செய்யும்படி தூண்டுவது. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய வழிகட்டை விட்டும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய வழிகட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமா ஹரம் அலைக்கும் மைத்தா, அல்லாஹ் உங்கள் மீது எது ஹராமாக்கிறான் அல்லாஹ் சொல்றான், எந்ததெல்லாம் உங்களுக்கு பகிரங்கமா அல்லாஹ் ஹராமாக்கினது, அல் மைத்தத்து செத்த பிராணிகள், தானா செத்த பிராணிகள், ஷரியத் முறைப்படி அறுக்கப்படாமல் தானா செத்த பிராணிகள் தானமா, நீங்க சுகுணா கோழிலாம் இருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட தானா செத்தது மாதிரி, உடனே முஸ்லீம் அறுத்திருக்கணும் அல்ல தானா செத்துருக்கணும். இந்த மாதிரி இதுல இன்னொரு பெரிய குடும்பம் கேள்விப்பட்டேன்டா, நிறைய நான்வெஜ் ஹோட்டல்கள்ல முஸ்லீம் ஹோட்டல்கள்ல சுகுணா சிக்கனை பயன்படுத்துறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க பெரும்பாலும் செத்த கோழிங்கனால சீப்பா கொடுக்குறாங்க. அல்லாஹ் பா எந்த அளவு உண்மையா அல்லாஹ் அறிவான். அப்படி எப்ப இந்த மாதிரி சந்தேகம் வந்திருந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது, பைனஹுமா முஸ்தஹபிஹாத், இந்த இரண்டுக்கும் நடுவில் இடைப்பட்டதுதான் சந்தேகத்திற்கிடமானது, சந்தேகத்திற்கிடமான விட்டு விலகி கொள்வதுதான் தக்வா. எப்ப டவுட் வந்துருச்சோ, இது எப்படி இருக்குமோ தெரியலையே, டவுட் வந்துருச்சோ அதை விட்டு விலகி கொள்வதுதான் தக்வா. அந்த தக்வா நம்மள்ட்ட இருக்குதான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே செல்ஃப் அனலைசிஸ், செல்ஃப் எவாலுவேஷன், சுய மதிப்பீடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தக்வா என்கிட்ட இருக்குதா, சந்தேகத்திற்கு மனதை அவாய்ட் பண்றனா. அவரு டீ வாங்கி தர்றாரு, டீ வாங்கி தர்றாரு, வாஸ்தவம் தான். அந்த டீ வந்து அவரு ஹலாலான வியாபாரம் பண்றாரு, ஆனா வட்டிக்கும் விடுறதா ஒரு பேச்சு இருக்குது பரவலா, தவிர்த்துக் கொள்ளணும், அவரோட டீயை தவிர்த்துக் கொள்ளணும். ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு, ஒரு முறை இன்னைக்கு நம்ம பேங்க்ல இருந்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அன்பளிப்பு கொடுத்தா ஈஸியா வாங்கிக்கிறோம். அதை எந்த அளவு பெரிய கொடுமண்டா, காபத்துல்லாஹ் தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஹாஜிங்க, காபத்துல்லாஹ் தவாப் செய்யறாங்க ஹாஜிங்க, ஒவ்வொரு ஹாஜுடைய தோல்லையும் பேக் தொங்குது, அந்த பேக் யாரு கொடுத்தா, ஸ்டேட் ஆஃப் இந்தியா பேக், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த பேக். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் ஹாஜிகள் கொடுக்குறான்டா, ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா, ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஸ்டேட் பேங்க்ல வந்து அவங்க நல்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க, அவங்க ரொட்டேஷன் பண்றாங்க, நல்ல அந்நிய செலாவணி வாங்குறாங்க, ஹாஜிகளுக்கு டாலர் வாங்குறாங்க, இதெல்லாம் பிளைட் டிக்கெட்டுக்கு பணம் போடுறாங்க, எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் புரள்றதுனால அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு ஹாஜிக்கும் ஒரு அழகான காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறான். அந்த காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மெர்கன்டைல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பேங்க் ஏதாவது பேங்க அந்த தோல்ல மாட்டிக்கிட்டு ஹாஜிகள் தவாப் செய்யறாங்க. பாக்குறதுக்கு வேதனையா இருக்கும். அவன் எந்த பணத்திலையும் கொடுத்தான், அந்த அன்பளிப்பு பேங்க் எந்த பணத்திலையும் கொடுத்தது, பேங்குடைய வருமானம் என்ன, முழுக்க முழுக்க வட்டி, முழுக்க முழுக்க வட்டி. சோதர நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பேங்க் கம்பெனி பேர் போட்ட ஒரு கேலண்டர் உங்களோட ஆபீஸ்ல தொங்குறது ஹராம். உங்க ஆபீஸ்ல பேங்க் பேர் போட்ட கேலண்டர் தொங்குச்சா அது ஹராம். அந்த கேலண்டர் எந்த காசுல கொடுத்தாவே, அவன் வட்டி காசுல கொடுத்தாவே. பேங்க் அக்கவுண்ட் வைக்கிறதும் பேங்க்ல தொடர்பு கொள்வது என்பதும் இது நிர்பந்தம், நிர்பந்தம். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுதான் ஆகணும், செக் கொடுத்தா ஆகணும். ஆக நிர்பந்தத்தை நிர்பந்தத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர அதுல வரம்பு மீறி அவன் தர்ற அன்பளிப்பு, அவன் தர்ற ஸ்வீட், அவன் தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுப்பான், பொங்கலுக்கு ஸ்வீட் கொடுப்பான், இன்னும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக விதவிதமா காம்ப்ளிமெண்ட் கொடுப்பான். ஏன்னா எக்கச்சக்கமான பிரைவேட் பேங்குகள் வந்துருச்சு, அவங்களோட காம்படிஷன் தேவைப்படுது, நிறைய கஸ்டமர் தேவைப்படுறாங்க, அப்ப காம்படிஷன் உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காண்டி விதவிதமான காம்ப்ளிமெண்ட்கள் கொடுப்பான். அத்தனை காம்ப்ளிமெண்ட் ஹராம் சகோதரர்களே, பேங்க்ல இருந்து வழங்கப்படும் அத்தனை காம்ப்ளிமெண்ட் ஹராம். அப்ப அதை நாம புரிஞ்சு நடந்துக்கணும். இல்லைன்னு சொன்னா நாம ஷைத்தானுடைய அடிச்சோட்டை பின்பற்றிய பாவிகளாகி அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாகிடுவோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஹராமாக்கியவள் எவைகள் என்றால், இன்னமா ஹர்ரமா அலைக்கும் மைத்தத்தை, செத்த பிராணிகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான், ஹராமாக்கி விட்டான். ஒத்தம ரத்தத்தை ஹராமாக்கி விட்டான், ரத்தத்தை சாப்பிடுறது ஹராம், செத்த பிராணிகள் ஹராம். ஓ லஹ்மல் ஹின்சீர், பன்றியின் இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவைகளையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இந்த நாலு விஷயங்கள் அல்லாஹ் அடிப்படையா சொல்றான். இந்த நாலுலயே நம்மளுடைய அறியாமையை பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அல் மைத்தா, செத்த பிராணிகள். செத்த பிராணிகள்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு செத்த பிராணி தான் ஹலாலு, அது கடலில் உள்ளவை, கடலில் உள்ள மீன் இனங்கள். அதை நம்ம பிஸ்மி சொல்லி அறுக்குங்கிற அவசியம் கிடையாது, அது செத்துட்டா கூட பிடிச்சோன்னே, வலையில பிடிச்சோன்னே செத்துட்டா கூட அது நமக்கு ஹலால். அதை தவிர வேற எந்த பிராணியும் அறுக்காமல் ஷரியத்து முறைப்படி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படவில்லை என்றால் அது ஹலால் ஆகாது. ரெண்டாவது தம், ரத்தம். ரத்தம் எந்த ரூபத்தில் வந்தாலும் ரத்தம் ஹராம். ஆனா இன்னைக்கு காஃபிர்கள் அந்த ரத்தத்தை டப்பால பிடிச்சி அதை பிரட்டி சாப்பிடுவாங்களாம், சொல்லுவோம் அதுல உள்ள டேஸ்ட் என்ன டேஸ்ட் தெரியுமா, நம்ம திருப்பி சொல்லணும் அதுல உள்ள நோய் என்னென்ன நோய் தெரியுமா. இன்னைக்கு நம்மள சில பேர் தெரியாம என்ன பண்ணுவோம், கையில பிளேடு அரைச்சு வச்சுக்கலாம், ஒன் டக்கு வாயில வைப்போம், பாத்திருக்கீங்களா, கையில பிளேடு அரைச்சுனா வாயில் வச்சப்போ வாயில் வச்சப்போ பிளேடிங் பிளீடிங் நின்றுமா, ஹராம். நம்ம ரத்தத்தை நாமளே சாப்பிடுறோம், வாயில வச்சு உள்ள முழுங்குறோம். அப்ப சின்ன பிளேடு அறுத்து அல்ல குண்டூசி குத்தி அந்த ரத்தத்தை ஒரு சின்ன அளவு நம்முடைய வயிற்றுக்குள்ள போனாலும் அதுவும் ஹராம். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், ரத்தம் ஏத்துறது, ரத்தம் ஏத்துறது என்பது ரத்தம் சாப்பிடுறது ஆகாது. ரத்தம் ஏத்துறது வேற, ரத்தம் சாப்பிடுறது வேற. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாப்பிடுறது ஹராமாக்கி இருக்கிறான், ரத்தம் ஏத்துறது ஹராம் கிடையாது. பன்றியின் இறைச்சி, பன்றியின் இறைச்சி சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, யுதில்லு பிஹி கதீரன் யஹ்தி பிஹி கதீரா, இந்த குர்ஆனை வைத்தே பல பேர் வழிகெடுப்பான், இந்த குர்ஆனை வைத்தே பல பேர் நேர்வழிப்படுத்துவான் சொல்லி. அப்படி வழிகெடுக்கப்பட்ட சில பேர், குர்ஆனை வச்சு வழிகெடுக்கப்பட்ட சில பேர் தான் சொன்னாங்க ஒரு காலத்துல, பன்றி இறைச்சி மட்டும்தான் ஹராமே, நரம்பு எலும்பு இதெல்லாம் ஹலாலு, நல்லா சூப் போட்டு குடிக்கலாம். ஞாபகம் யார் சொன்னாங்க? இளைய சமுதாயத்தை சொல்ல ஒரு 20-25 வயசு உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்ப காலத்தில் கொடுத்த ஃபத்வா. என்ன ஃபத்வா தெரியுமா? அண்ணன் கொடுத்த ஃபத்வா, பன்றி இறைச்சி மட்டும்தான் ஹராமு. ஏன்னா அல்லாஹ் லஹமுல் கன்ஸிர்ங்கிறான், பன்றியோட இறைச்சி தான் பிரைச்சின்னு சொல்றான், ஆனா இறைச்சி மட்டும்தான் ஹராமு. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னு சொன்னா, அது மனிதனுடைய ஹார்ட் கெட்டு போச்சுன்னா, அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பன்றியினுடைய ஹார்ட் தான் மனிதனுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சா, அதனால பன்றியுடைய ஹார்ட்டை மனுஷனுக்கு பொருத்தலாம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹார்ட் எல்லாம் சொல்லாம இவர் இறைச்சி மட்டும் சொல்லியிருக்கிறான், அதனால இறைச்சி மட்டும்தான் ஹராமு. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எலும்பு எலும்பு தான் சூப் போட்டு குடிக்கலாம், தப்பு இல்லை. நவுது பில்லா, அதே ஓப்பனா சொன்னாங்க அவங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம். அப்புறம் அது வாபஸ் வாங்க வேற விஷயம், நாங்களும் மனிதர்கள் தானே, தவறுகள் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கிட்டாலும் தெரியல, இந்த விஷயத்துல அதே நிலைமை இருக்கிறான்னு தெரியல. இப்படி அல்லாவால் வழிகெடுக்கப்பட்டவர்கள், அல்லாவுடைய குரானால் வழிகெடுக்கப்பட்டவர்கள், இந்த லஹமுல் ஹின்சிர்ங்கிற வார்த்தையை பார்த்து பன்றி இறைச்சின்னு அல்லாஹ் ஏன் சொன்னாண்டா? பொதுவா இறைச்சி தானே சாப்பிடுவாங்க, இது சாதாரண மனுஷனுக்கு விளங்கணுங்கிறதுக்காண்டி பன்றி ஹராம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. பன்றி இறைச்சி ஹராம் ஏன் சொன்னாண்டா? பொதுவா இறைச்சியை தான் சாப்பிடுவாங்க, நல்லா இறைச்சி சொன்னா, இதை வச்சு இப்படி இறைச்சி மட்டும் தான் ஹராமு, நரம்பு எலும்பு இதெல்லாம் ஹராம் இல்ல, இதை சூப் போட்டு குடிக்கலாம்டா, இது எவ்வளவு பெரிய அபத்தம், இது எவ்வளவு பெரிய வழிகேடு இது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்னா, லஹமுல் கின்ஸீர், பன்றி இறைச்சி ஹராம், வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவை. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதுன்னு சொன்னா ரெண்டு வகை. ஒன்னு பிஸ்மில்லா சொல்லி அறுக்காதது, பிஸ்மில்லா சொல்லி அறுக்காதது, அதாவது காஃபிர் முஸ்லீம் அல்லாதவங்க அறுக்கிறாங்க, அது ஒண்ணு. அல்லது முஸ்லீம் தான் அறுக்கிறாரு, ஆனா எதுக்காண்டி அறுக்கிறாருன்னா, நாவூர் ஆண்டவங்களுக்காண்டி நேர்ந்து விட்டா இருக்கிறாரு, முத்துப்பேட்டை பாபாவுக்காண்டி நேர்ந்து விட்டா இருக்கிறாரு, மூசா காதரி பாபாவுக்காண்டி நேர்ந்து விட்டா இருக்கிறாரு, ஷேக் தாவூத் பாபாவுக்காண்டி நேர்ந்து விட்டா இருக்கிறாரு. இப்படி அவுலியாக்களுக்காக நேர்ந்து விட்டு கோழியையோ ஆட்டையோ அறுக்கப்படும் என்றால் அதுவும் ஹராம், அதுவும் இந்த லிஸ்ட்ல வரும். ஒன்னு அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாத காஃபிர் அறுக்கிறாரு, அது ஹலால் இல்ல. அல்லது முஸ்லீம் தான் அறுக்கிறாரு, அறுக்கிறது முஸ்லீம் தான், ஆனா யாருக்கான அறுக்கிறாரு? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேச்ச வச்சு அறுக்கிறாரு. அல்லாஹ் காண இது அவுளியாக்கு நேர்ந்து விட்ட கோழி, இது நாவரானவங்க நேர்ந்து விட்ட கோழி, இது ஏர்வாடி பாபாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இது அவங்களுக்கு நேர்ந்து விட்ட மாடு, இவங்க நேர்ந்து விட்ட ஆடு அப்படின்னு சொல்லி ஏந்து விட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட மிருகங்களை அறுப்ப முஸ்லீம் அறுத்தாலும் கூட அந்த இறைச்சி சாப்பிடுறது ஹராம். ஏன்னா அல்லாஹ் அல்லாதவர்கள் பேர் சொல்லி அறுக்கப்பட்டவை அவை, அதனால அதுவும் உங்களுக்கு ஹலால் சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்தில் யார் நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறாரோ, இதெல்லாம் சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறாரு, செத்த மாட்டை சாப்பிட நிர்பந்தம், ரத்தத்தை சாப்பிட வேண்டிய நிர்பந்தம், அல்லது பன்றி இறைச்சியை சாப்பிட வேண்டிய நிர்பந்தம், அப்படி நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுகிறாரோ அவர் மீது தவறு கிடையாது. இந்த ஆயத்தை வச்சு நம்மளுங்க ஹசரத் நிர்பந்தத்துக்கு எல்லாம் பண்டிகை வச்சு ஹராலிக்கிறான் தெரியுமா? நீங்க வட்டி கூடாது கூடாதுங்கிறீங்க, பேங்க்ல கடன் வாங்க கூடாதுங்கிறீங்க, நான் நிர்பந்தத்தால பேங்க்ல போய் கடன் வாங்குறேன், நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா நீங்க தரமாட்டேன் சொல்றாங்க. ஒரு முறை ஒருத்தர் வந்தாரு, வந்து ஹசரத் எனக்கு வந்து ₹1,00,000 வேணும் அழகிய கடன்ல இருந்து அப்படின்ட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இல்லங்க ₹1,00,000 கொடுக்க முடியாதுங்க, 50,000 தான் அதிகபட்சம் நான் கொடுப்போம், 25,000 கொடுப்போம், சரி நீங்க ரொம்ப தேவை உள்ளவரதா ரெண்டு பேரும் ரெக்கமெண்ட் கொடுத்துவாங்க, 50,000 தர்றோம், 50,000 தருவீங்களா, அப்ப மீதி 50,000 போடும் நம்மளுக்கு சொல்றாரு, நம்ம மிரட்டுறோமா, 1,00,000 கேட்டுட்டு 50,000 தான் கடை தருவோம் அழகி கடன் சொன்ன உடனே 50,000 தருவீங்களா, அப்புறம் மீதி 50,000 வட்டிக்கு தான் போடும், போ யாரு வேணாங்கிறா, எங்களை சாட்சியாக நீ பண்ணி வாங்குற வட்டிக்கு நம்ம மிரட்டுறோமா, உடனே ஐயோ போட போட வந்தா குடிப்பா வருப்பா ₹1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோமா. அப்ப இந்த மாதிரி நம்மளுங்க ஹலாலான வழிகள் இருந்தாலும் கூட பேரு நான் நிர்பந்தம், எனக்கு நிர்பந்தம், நான் நிர்பந்தத்தினால வட்டி கடன் வாங்குறேன், எங்க ஹராம்க நிர்பந்தத்துக்கு எல்லாம் பன்றி கறியை சாப்பிடலாம் சொல்லிருக்கலாம்ல, இந்த ஆயத்தை வச்சுட்டு தான் இந்த கூத்து புறா, நிர்பந்தத்துக்கு எல்லாம் பன்றி கறியை சாப்பிடலாம் சொல்லிருக்கலாம்ல, எந்த மாதிரி நிர்பந்தம்? Allah சொன்னாரு கைர பாகின் வலா ஆதின் வரம்பு மீறாமல் விருப்பம் இல்லாமல் வரம்பு மீறக்கூடாது விரும்பியும் போகக்கூடாது ரெண்டும் இல்லாம ஒருத்தர் சக்கராத்து காலத்தில் கிடக்கிறாருங்க அவருக்கு வேற வழியே இல்லை என்னத்தையா திண்டாதான் அவருக்கு வயிறு பிழைப்பாரு உயிர் பிழைப்பாரு இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க நல்ல போர்க்கு பிரியாணி பன்றிக்கறி பிரியாணி போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டாரு உயிர் பிழைச்சிட்டாரு உயிர் பிழைச்ச பிறகு இவ்வளவு நேரம் மிஸ் பண்ணிட்டோமே என்ன டேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்க ஹராமா போச்சு ஹராமா போச்சு ஏன் விருப்பம் வந்துருச்சு அத்தான் அல்லாஹ் சொன்னான் கயிற பாகன் வரம்பு மீறாமல் அல்லது வரம்பு மீறா நடத்தும் உதாரணமா ரெண்டு வாய் வச்சா உயிர் பிழைச்சிடாரு அவனுக்கு ஒரு பிளேட் பூரா கொடுக்கறது இன்னும் கொண்டா அப்படின்னு சொல்லி அப்ப வரம்பு மீறாமல் ஒலா ஆதின் விருப்பம் இல்லாமல் வரம்பு மீறாமல் விருப்பம் இல்லாமல் நிர்பந்தமான நிலையில உங்களுக்கு அவை ஊட்டப்பட்டு விட்டால் ஃபலா இஸ்மாலை உங்க மேல தப்பு கிடையாது அல்லாஹ் எவ்வளவு எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க எவ்வளவு அற்புதமான தீன் இஸ்லாம் பாருங்க மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து மனிதர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உண்மையான ஒரு இயற்கை மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம் மட்டும்தான் எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றா பாருங்க ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யா யுஹன்னாஸ் மக்களே இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்லா தய்யிபா அல்லாஹ் பரிசுத்தமானவன் பரிசுத்தமான தேர் எதையும் விரும்ப மாட்டான் எனவே இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹி அல் முர்சலீன் அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதை உத்தரவிட்டானோ அதை உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் ரசூல்மார்களுக்கு சொன்ன உத்தரவை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அது என்ன உத்தரவு ரசூலா சொல்றாங்க இன்னல்லாஹ அது என்ன உத்தரவு யா அய்யுஹ ருசுல் குலு மின் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹாத் ரசூல்மார்களே ஹலாலான உணவையை சாப்பிடுங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் அல்லாஹ் ரசூல்மார்கள் குர்ஆன்ல உத்தரவு அதே உத்தரவை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஆகவே மனிதர்களே நீங்க இந்த உத்தரவை அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் உங்களை அல்லாஹ் ரசூல்மார்கள் அளவுக்கு உயர்த்தி அவர்களுக்கு சொன்ன கட்டளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதுத்தர் நிர்பந்தம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு கஸீர்ல சொல்லப்படுது இதா வஜதல் முதுத்தர் மைத்தத்தன் வ தஆமல் கைரி உதாரணமா கடுமையான பசி ஒருத்தருக்கு நிர்பந்தம் கடுமையான பசி அவருக்கு முன்னாடி செத்த ஆட்டு கறி இருக்குது நல்லா ஆக்கி வச்சிருக்கு செத்த ஆட்டு கறி இன்னொன்னு இருக்குது ஹலாலான உணவு நல்ல சோறு இருக்குது ஆனா இவருக்கு சொந்தமான சோறு இல்ல பிரியாணி இருக்குதுங்க இவருக்கு சொந்தமான பிரியாணி இல்ல வேற யாரு பிரியாணியும் இன்னொன்னு இருக்குது செத்த ஆட்டுக்கறி சமைச்சு வச்சிருக்குது இது ஹராம் எது செத்தாட்டுக்கறி அடுத்தவங்க சொந்தமான உணவு அதை சாப்பிட்டா அது ஹராம் தான் அதான் நமக்கு சொந்தமான உணவு இல்லது இன்னொருத்தருடைய உணவு அப்ப அதை சாப்பிட்டாலும் ஹராம் தான் இந்த நேரத்தில் இது எதை செலக்ட் பண்றது அடுத்தவங்களுடைய உணவு சாப்பிடுறதா இல்ல செத்தாட்டுக்கறி சாப்பிடுறதா அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவா சொல்லுது இந்த ரெண்டும் ஹராம் தான் ஆனா இது ரொம்ப மோசமான ஹராம் எது செத்தாட்டுக்கறி சாப்பிட ரொம்ப மோசமான ஹராம் அடுத்தவங்க உணவு சாப்பிட்டு வந்த பிறகு என்ன பண்ணிக்கலாம் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் தெரியாம சாப்பிட்டேன்பா பசி தாங்க முடியல சாப்பிட்டேன் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் இத்த ரசூலுல்லாஹி காலத்தில் சஹாபி சம்பவம் நடக்குது உப்பாத் இப்னு ஷரஹைல் ரலியல்லாஹு சஹாபி கடுமையான பசி பஞ்சம் கடுமையான பஞ்சம் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன பண்றாங்க ஒரு தோட்டத்து வழியா போறாங்க அந்த தோட்டத்துல தானிய கதிரில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த தானிய கதிரை உதிர்த்து இவர் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாரு தன்னுடைய பசிக்கு எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு என்ன பண்றாரு அங்கங்க பாக்குற யாரும் இல்ல கொஞ்சம் எடுத்து தான் துணியில முடிஞ்சுக்கிறாரு இந்த சஹாபி என்ன பண்றாங்க சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்து தான் துணியில முடிஞ்சுக்கிறாங்க இத அந்த உறவினர்கள் பார்த்த உடனே அந்த சஹாபியை போட்டு அடிக்கிறாங்க உபாத் இப்னு ஷரஹைல் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு அந்த உரிமையாளர் அடிக்கிறாரு அடிச்சு நேரம் ரசூலுல்லாஹி இழுத்துட்டு வர்றாங்க இழுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்பா சாப்பிட்டாத அந்த சஹாபி சொல்றாங்க உபாத் இப்னு ஷரஹைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் கடுமையான பசி தாங்க முடியல எனக்கு வேற எந்த உணவும் இல்ல கடும் பஞ்சம் பட்டினி எனக்கு நடக்கவே முடியல எதையாவது சாப்பிட கிடைக்காதான்னு பார்த்தேன் யா ரசூலுல்லாஹ் அவரோட உணவு தான் இருந்துச்சு அதான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு வேணும் கொஞ்சம் எடுத்து கட்டி வச்சுக்கிட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் உரிமையாளர் பார்த்து சொன்னாங்க அழகா சொன்னாங்க மா அத்தாம்தஹு மா அத்தாம்தஹு இதுக்கான ஜாயா ஒமா அல்லம் தஹு இதுக்கான ஜாஹிலா அவர் பசியாக இருந்தபோது அவருக்கு நீ உணவையும் கொடுக்கல அவர் மடையராக இருந்தபோது நீ அவருக்கு கற்றும் கொடுக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் பசியா இருந்தபோது உணவும் கொடுக்கல அவரு அப்படின்னா அவர் சாப்பிட்டதும் அவருக்கு ஓகே ஹலால் இப்ப பசியா இருக்கும் உணவு கொடுத்துருணும் நீ கொடுக்கல அவரா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாரு அப்படி பசியா இருக்கும் உணவும் கொடுக்கல அவர் எடுத்து வச்சாரு பாரு அது தெரியாம எடுத்து வச்சுட்டாரு அப்படி எனக்கு சொல்லிருக்கணும் தப்புப்பா அவங்க சாப்பிட மட்டும் தான் அனுமதி எடுக்க அனுமதி சொல்லிருக்கணும் உடனே பசிய போக கொஞ்சம் சாப்பிட்டுக்க அவ்வளவுதான் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிருக்கணும் அதனால அவர் தெரியாம செய்யும் பொழுது நீ அவருக்கு கட்டும் கொடுக்கவில்லை பசியா இருக்கும்போது உணவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல என்ன பண்ணாங்க அந்த சஹாபியை கண்டிச்சாங்க அப்ப இதுல என்ன தெரியுது, நிர்பந்தமான நிலையில நிர்பந்திக்கப்பட்டவர் தேவைக்காக மட்டும் சாப்பிட்ற தப்பு கிடையாது, அடுத்தவங்க பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, தேவைக்காக மட்டும் சாப்பிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கலாம். ஆ, தனக்கு அடுத்த வேலைக்கு வேணும் எடுத்து வைக்கிறது இது ஹராம் கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஹைர், அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான உணவு என்பது மிக மிக முக்கியமான விஷயம் என்பதை இந்த இரண்டு ஆயத்துகள்ல நமக்கு உணர்த்துறான். அடுத்த ஆயத்து அது குர்ஆன்ல ரொம்ப முக்கியமான ஆயத்து. அடுத்த ஆயத்து வேணா நாளைக்கு வரும்போது பார்த்துட்டு வாங்க. 177 ஆயத்து சூரத்துல் பக்ரால நாளைக்கு பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோம், அதனுடைய அமல்சியோட தௌஃபீக் தந்தல்வானாக. நம்முடைய உணவுகளையும் உணர்வுகளையும் ஹலாலான உணவாகவும் ஹலாலான உணர்வுகளாகவும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியல்வானாக. பாக்கிற தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆன்லைன்ல கேள்வி கேட்டிருக்காங்க, ஷியாக்களை மஸ்ஜிதுல் ஹரமில் அனுமதித்தது ஏன்? கேள்வி மாறி வந்துருச்சு, சவுதி மன்னர் அப்துல்லாவுக்கு போக வேண்டிய கேள்வி நம்மள்கிட்ட கேட்கிறாங்க. அது அரசியல் நிர்பந்தங்க உங்களுக்கு, அது அவர்கிட்ட தான் கேட்கும். சவுதி மன்னர் ஏன் ஆரம்பிச்சாங்க? ஹாரிஜியாக்கள் எங்கே கண்டாலும் வெட்டுங்கள் என்று அலிதன் கூறுகிறார்கள் புகாரில் வரும் செய்தி. இந்த ஹாரிஜியாக்கள் யார்? ஹாரிஜியாக்கள் இப்ப யாரும் இல்ல, நமக்கு பிடிக்காத யாரையா ஒருத்தன ஹாரிஜியா அப்படின்னு வெட்டிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா ஃபத்வா கொடுத்துருவாங்க. அவர் வழிகட்டவர், அவர் ஹராமி, அந்த கூட்டம் அந்த கூட்டம் வழி ஃபத்வா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்து மாறுதல் அனுமதி இல்ல. ஹாரிஜியாக்கள் யார் அப்படின்னு சொன்னா, இது அலி ரதி அல்லாத்தன காலத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, அலிய அல்லான்னு சொன்னாங்க. அலி ரதி அல்லானுவே அல்லான்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தை அலி ரதி அல்லாஹுத்தலானுவே வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தங்களுடைய தர்பார்ல கூப்பிட்டு கேட்டாங்க. அட பாவி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் அல்லா அப்படின்னாங்க, நீங்க தான் அல்லா அப்படின்னாங்க. அலி எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க ரதி அல்லாஹுத்தலான கேட்கல. கடைசியில பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்து அந்த நெருப்பு குண்டத்தில் ஹாரிஜாக்கெல்லாம் பொடுத்தி வச்சு கொடுத்தாங்க அலி ரதி அல்லாஹு. இது வரலாறுல உள்ளது இது. அதனால வந்து அது அந்த ஹாரிஜியாக்கள் அந்த காலத்துல முடிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. இப்பெல்லாம் காலை நீட்டிக்கொண்டு அல்ல சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு குரான் ஓதலாமா? அது தப்பு இல்லை. குரான் ஓதிக்கிட்டே இருக்க ரொம்ப டயர்டாயிடுச்சு, கொஞ்சம் அப்படி சாஞ்சு உட்கார்ந்து ஓதுறது தப்பு கிடையாது. சரி, காலை நீட்டுறதுங்கிறது ஒரு பெரிய மரியாதை குரல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியத்துல பெரிய ஹராம் கால் நீட்ட கூடாது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. கொஞ்சம் குரான் ஓது, ரொம்ப நேரம் ஓதிட்டு இருக்கோம், சரி கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துட்டு ஓதலாம், இல்ல கொஞ்சம் கால் நீட்டி ஓதலாம், கொஞ்சம் நேரத்துக்காண்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஓதலாம்ங்கிறதுக்காண்டி அப்படி ஓதலாம் தப்பு கிடையாது. நம்ம குரானே ஓத மாட்டோம், ஆனா கால் நீட்டி ஓதலாம். இன்னொரு கால் நீட்டு குரான் ஓதிட்டு இருக்க, இவர் குரானே ஓத மாட்டார், அது வேற விஷயம். ஆனா கால் அதுல குரான கால் நின்று ஓதிட்டு இருக்க, சாஞ்சு உட்காந்து ஓதிட்டு இருக்கிற, நீ ஓதவே மாட்டேங்கிற, அது தப்பு இல்ல. ஓதாம இருக்கு தப்பு இல்ல, ஆனா சாஞ்சு உட்காந்து ஓது தப்பு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, குரான் அதிகமா ஓதுங்க, அதான் சிறந்தது. மஸ்ஜிதுல் அக்சாவை கட்டியது யார்? இன்று யூதர்களும் இருக்கிறதா அல்லது முஸ்லீமிடமா? மஸ்ஜிதுல் அக்சாவை கட்டினது வந்து சுலைமான் அலை சலாத்து வஸ்லாம் அவங்க காலத்துலதான் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லா ஜெருசலம், மஸ்ஜிதுல் அக்சா இருக்கிறது ஜெருசலம். அந்த ஜெருசலம் நகரம் யூதர்கள்ட்ட இருந்தாலும் கூட மஸ்ஜிதுல் அக்சாவும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் முஸ்லீம்கள் இருக்குது. ஆனா பெரிய கொடுமை, அந்த மஸ்ஜிதுல் அக்சாவுடைய மெயின் கேட், நாலு கேட்லையும் யூத மிலிட்டரி துப்பாக்கியோடு நிற்பான். மஸ்ஜிதுல் அக்சா உள்ளேயே பள்ளிவாசல் உள்ளேயே, பள்ளிவாசல் உள்ள இப்ப உதாரணம் மக்காப்பள்ளி வைக்கல, மக்காப்பள்ளி இது உள்பள்ளி சொல்ற உதாரணம் வாசல் அந்த கேட்டுக்கிட்ட யூதர்கள் மிலிட்டரி உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க அந்த நான் பேசுற சீனியை பார்த்திருப்பீங்களே, யூடியூப்ல பாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் அந்த யூத மிலிட்டரிகளுக்கு போய் அவங்கள்ட்ட போய், ஏன் எங்க மக்கள் இப்படி கொள்றீங்க பாவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாவா செஞ்சு அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி அவங்க எல்லாம் அமைதி அதை கேட்டு அதை யாரோ ஒரு சகோதரர் பக்கத்துல சகோதரர் வீடியோ எடுத்தாரு, எடுத்து அதை யூடியூப்ல போட்டு விட்டுருக்காங்க. நான் அந்த யூத பைத்துல் முகத்தஸ் உள்ளேயே யூத மிலிட்டரிகள்ட்ட நான் உட்காந்து தாவா செஞ்சது. ஹயர், அப்ப அந்த அடிப்படையில் பைத்துல் முகத்தஸ் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள்ட்ட தான் இருக்குது. அஞ்சு வேலை தொழுகை ஜும்மா எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு, அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இந்த யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்னன்னு சொன்னா, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களை இல்ல, முஸ்லீம்கிட்ட இல்ல, தொழுகை நடக்கிறது இல்ல, தொழுகை நடக்கிறது இல்ல, தொழுகை நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பைத்துல் முகத்தஸ் சீமா நம்ம மக்காப்பிளிக்கு வந்தாங்க பாத்துருப்பீங்க, அவங்க வந்து அவங்க வர்றாங்க, நிறைய பேர் கேட்டாங்க பைத்துல் முகத்தஸ்ல இமாமா, அவ தொழுகை நடக்குதா என்ன அர்த்தம்? இது யூதர்கள் செஞ்ச பிரச்சாரம். ஏன் சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு கால் அவருடைய சூழ்ச்சி திட்டம் என்பதை பைத்துல் முகத்தஸ் அபகரிச்சிட்டானா, அப்ப நம்ம என்ன அபகரிச்சா தொழுகை நடக்கல அப்புறம் என்ன அப்படிங்கிற என்ன நமக்கு வருதுங்கிறதுக்காண்டி யூதர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் தொழுகை நடக்கல நடக்கலடு இல்லைன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு. குறிப்பா நான் அங்க ஜும்மா தொழுகையை பார்த்தேன், ஒரு விசேஷமான ஜும்மா தொழுகை அப்படின்னு சொன்னா, ஜும்மால அங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து 12 மணிக்கு பாங்க சொல்றாரு, 12:30 மணிக்கு பயான் ஆரம்பிக்கணும்னா 12:30 இப்பதான் பயான் ஆரம்பிச்சிருப்பார் அசரத்து, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம். 12:30 இப்பதான் அசத்து கொஞ்சம் பயான் சூடு பிடிச்சிருக்கும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம். 12:50 இப்பதான் அசத்து முடிக்க போறாரு, கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு போலாம். 1 மணியா இப்பதான் முடிச்சிருப்பாரு, இப்ப கிளம்பி போலாம். நம்ம மக்காப்பள்ள அந்த நிலைமையில் அலஹந்துல மக்காப்பள்ளி 12 மணிக்கு முன்னாடி மக்கள் ஃபுல்லா வந்து நம்பிடுறாங்க பள்ளியா சொல்ல. மற்ற பள்ளிகளாம் பார்த்தா இமாம் ஹுத்துபா ஓதுற வரை கூட பள்ளிக்கு வரமாட்டோம், Khutbah ஓதி இமாம் தொழுத கட்ட நேரத்துல தான் உடனே ஓடி அந்த கடைசி சப்புல நிப்பாரு அது முதல் சலாம் பள்ளியில அடுத்த சலாம் கடையில இதுதான் நம்மளுடைய நிலைமை ஆனா பலஸ்தீன் மக்களை பாத்தீங்கன்னா அங்க ஜும்மா பயான் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கும் 10 மணிக்கு ஜும்மா பயான் ஆரம்பிச்சுடுவாங்க 10 மணிக்கெல்லாம் பள்ளிவாசல் ஃபுல்லா ஆயிடும் மஸ்ஜித் நபி இது பைத்துல் முகத்தஸ் மாஷா அல்லாஹ் 10 மணிக்கெல்லாம் ஃபுல் நம்ம நம்ம மக்காப்பள்ளி மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மடங்கு பெருசா இருக்கும் உள்பள்ளி மட்டுமே உள்பள்ளி மட்டுமே பைத்து நம்ம பக்காப்பள்ளி மாதிரி 10-20 மடங்கு பெருசா இருக்கும் அதனுடைய சுற்று வட்டாரங்களை ஃபுல்லா மரம் மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 லட்சம் பேர் தொழிலாம் அவ்வளவு பெரிய இடம் பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் நம்ம எல்லாரும் பாக்குற ரசீப கொடுப்பானாக அங்க அந்த பள்ளி பாத்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் ஃபுல்லா ஆயிடும் பள்ளி பயான் ஆரம்பிச்சிருவாங்க 10 மணிக்கெல்லாம் காலையில 10 மணிக்கெல்லாம் ஒரு ஷேக் மாஷா அல்லாஹ் அழகா பயான் பண்ணுவாங்க 11 மணி வரைக்கும் 11 மணிக்கு இன்னொரு ஷேக் ஆரம்பிப்பார் பயானு பயான் நடக்கும் 12 மணிக்கு இன்னொரு ஷேக் பண்ணுவாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படியே தப்லீக் பயான் மாதிரியே பேசுவாரு வானத்துக்கு மேலே பூமி கீழே பத்தி மட்டும் பேசுவாரு வானத்துக்கு மேல ஆகிறத பத்தி பேசுவாரு பூமி கீழே கபரை பத்தி பேசுவார் நடுவில் பத்தி பேசவே மாட்டாரு அடுத்து உள்ளவர் பாத்தீங்கன்னா அப்படியே உலக விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி உலக விஷயங்கள் அன்றாட நிகழ்வுகளை பத்தி சம்பந்தப்படுத்தி மூணாவது பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் அப்படியே ஜிஹாது ஷஹாதத்தை அப்படி ஆணித்தரமா பேசுவாரு இந்த வாசல் நிப்பான் யூத மிலிட்டரி ராணுவத்தோட இந்த யூதர்களை கொள்ளுங்கள் அப்படிங்குவாரு அந்த அப்படி யாரு யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க இது தீவிரவாதத்தை பரப்புறாரு இவர் வெறும் ஆன்மீகமா பேசிட்டு இருக்காரு சைவமா பேசுறாரு இவர் அசைவமா பேசுறாரு அந்த மாதிரி யாரு யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க எல்லா பயம் நடக்கும் பயான் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா 1 மணிக்கு 1.5 மணிக்கு ஜும்மா முடிஞ்சிடும் குத்துபா ஓதுவாங்க ஜும்மா முடிஞ்சிடும் ஜும்மா முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இங்க ஒரு குரூப் உட்கார்ந்துருப்பாங்க யாரும் பார்த்தா 6 நம்பர் பேசிட்டு இருப்பாங்க தப்லீக்காரங்க ஒரு தப்லீக் குரூப் 6 நம்பர் பேசிட்டு இருப்பாங்க அங்க ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் அந்த ஜமாத் இஸ்லாமிய மென்டாலிட்டி குரான் விளக்கம் குரான் தஃப்சீர் அப்படி பேசிட்டு இருப்பாங்க இங்க ஒருத்தர் பார்த்தா ஹமாஸுக்கு ஆள் எடுப்பார் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய யார் யார் தயார் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நடக்கும் ஒரு மூலையில ஹமாஸுக்கு ஆள் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பணிகள் இப்படி மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ்லயே மாஷா அல்லாஹ் எல்லா பணிகளும் நடக்கும் யார் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க யார் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு அற்புதமான படிப்பினை பைத்துல் முகத்தஸ் நாங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஊர்ல வராதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யார் யாரையும் குறை சொல்றது இல்ல அவங்கவுங்க பண்ணி அவங்க செய்யறாங்க அல்ஹம்துலில்லா நீ அங்க போய் உட்காந்து அங்க போய் உட்காந்துக்க இங்க வந்து உட்காந்து அங்க உட்காந்துக்க நான் என்ன பண்ண நாலுல போய் உட்காந்தேன் 10-10 நிமிஷம் அங்க போய் உட்காந்தேன் என்னதான் சொல்றாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி ஒரு உன்னதமான இபாதத் நடக்குது ஆனா பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு கூட்டமும் இந்த பைத்துல் முகத்தஸ் வரக்கூடிய இவ்வளவு கூட்டமும் யூதன்ட்ட விசா வாங்கிட்டு தான் தொழு வரணும் எங்க உள்ள மக்கள் பைத்துல் முகத்தஸ்ல 10 கிலோமீட்டர் வந்து ரமல்லா வந்து 30 கிலோமீட்டர் 10 கிலோ நல்ல ஊர் அரிஹா ஜெரிகோ ஜெரிகோங்கிற ஊர் பைத்துல் முகத்தஸ்ல 10 கிலோமீட்டர் ஜெரிகோ ஜெரிகோ மாஷாலா ஃபுல் பலஸ்தீன் முஸ்லீம்கள் நிறைஞ்ச ஊர் அந்த ஜெரிகோல இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு வரணும்னாலும் அவங்க யூதன்ட்ட விசா வாங்கிட்டு தான் வரணும் ரமல்லா 30 கிலோமீட்டர் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அவங்க பைத்துல் முகத்தஸ் வரணும் அவன்கிட்ட விசா வாங்கிட்டு தான் வரணும் பெத்லஹேம் அது மாஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் பைத்துல் பலஸ்தீன் முஸ்லீம்கள் கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு எடுத்துல ஒரு 20 கிலோமீட்டர் அங்கிருந்து வரணும்னாலும் விசா வாங்கிட்டு தான் வரணும் அது எப்போ விசா வெள்ளிக்கிழமையில காலைல 10 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் விசா முடிச்சு வெளியே போயிடணும் அந்த மாதிரி அதான் நாங்க பலஸ்தீன் முஸ்லீம்கள் கேட்டோம் இந்த யூதர்கள் எப்படி எல்லாம் உங்களுக்கு சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு கேட்க சொன்னாங்க அவன் எப்படி வேணாலும் சித்திரவதை பண்றான் தாங்கிப்பங்க எங்களை பைத்துல் முகத்தஸ் தொலை விட மாட்டேங்கிறோம் அதான் எங்களுக்கு பெரிய சித்திரவதையா இருக்குது நாங்க இந்த தடவை இப்ப லேட்டஸ்டா போயிருக்கும் போது பெத்லஹேம்ல தங்கியிருந்தோம் பெத்லஹேம் தான் தங்கியிருந்தோம் ஜெருசலம்ல எங்களுக்கு ஹோட்டல் கடையில் ஃபுல்லா இருந்துச்சு ஒரு 20 கிலோமீட்டர் பெத்லஹேம் தான் போட்டுதாங்க நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல ஒரு முஸ்லீம் பையன் வந்து சர்வரா இருந்தாங்க சாப்பாடு எல்லாம் எடுத்து பரிமாறினா அந்த பையன் அப்போ அவனுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும் அப்ப அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் பாக்கியவான்கள் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் பைத்துல் முகத்தஸ் வந்திருக்கீங்க தொழுவுறதுக்கு அப்படின்னு ஏன் நீ போறது இல்லையா நான் பைத்துல் முகத்தஸ் போய் 12 வருஷம் ஆச்சு அப்படின்றான் எங்க 20 கிலோமீட்டர் இங்கே தாம்பரத்தூர் கூட இருக்காது நான் பைத்துல் முகத்தஸ் போய் 12 வருஷம் ஆச்சு ஏன் பா நீ என்னப்பா பாவம் பண்ண ஒரு பாவம் பண்ணல ஒரு முறை நான் சின்ன வயசு 10 வயசா இருக்கும் பொழுது 10-11 வயசு இருக்கும் பொழுது எங்க அத்தா வந்து விசா வாங்காம என்ன கூட்டு போயிட்டார் கார்ல வச்சு அதுல இருந்து என் பாஸ்போர்ட்லயே சாப்பா குத்திட்டான் என்ன பைத்துல் முகத்தஸ் அலோக் பண்ணக்கூடாது சொல்லி அந்த பசங்க அவன் அழுவாத குறை அந்த பையன் சொல்றான் 22 வயசு பையன் இதுவரை பைத்து எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு சின்ன வயசுல 10 வயசுல பார்த்தது இது வரைக்கும் 10-12 வருஷம் ஆச்சு நான் பைத்துல் முகத்தஸ் போனதே இல்லை தொழுதே இல்ல எங்க எங்கேயும் தாம்பர தூரத்தில் இருக்கிற பையன் 20 கிலோமீட்டர்ல அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு ஈமான கொடுத்திருக்கான் தக்வாவை கொடுத்துருக்கா. பைத்துல் முக்கதஸ்கான் எப்பவும் போராடிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா அங்க எல்லா இபாதத்திலும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குது. இஃப்தார்ல இருந்து சஹர்ல இருந்து தராவில இருந்து காலையில கூட பைத்துல் முக்கதஸ் இமாம் அல்ஹம்துலில்லா வாட்ஸ்அப்ல பேசினாங்கன்ட்டு சொன்னாங்க. என் மகன் தான் தராவி தொழு வைக்கிறாரு பைத்துல் முக்கதஸ்ல, நீ வேணா யூடியூப்ல பாருங்க அப்படின்னாங்க. விஷயம் வாய்ப்பு பாக்குறான் சிறத்து அப்படின்னா. அதனால அல்ஹம்துலில்லா எல்லா அமல்களும் சிறப்பா நடந்துருது பைத்துல் முக்கதஸ்ல, இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். என் மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கின்றார், அவர் நலன் கருதி அவரை நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், இதற்கு பாரமா சதக்கா கஃபாரா ஏதாவது செய்ய வேண்டுமா? அதான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அடுத்த நோன்புக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். சோ குழந்தை பிறக்கிற அடுத்த நோன்புக்குள்ள அவங்க வந்து நோன்பு வைக்க முடியும், நோன்பு வச்சிடணும். அடுத்த நோன்புக்குள்ள நோன்பு திரும்ப கலா செய்ய முடியும், திரும்ப கலா செஞ்சிடணும். அடுத்த நோன்பு வரும்போது அவங்க ஃபீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க, சோ அந்த நேரத்தில் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது குழந்தை நோன்பு வைக்க முடியாதுன்னாக்கா அப்ப அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு 7 சாப்பாடு கொடுத்துடணும். ஆனா நம்மளா வந்து கர்ப்பமா இருக்கிறவங்கள நோன்பு விட்டுருக்குன்னு சொல்லக்கூடாது டாக்டர் அட்வைஸ் இல்லாம. அதாவது ஃபீடிங் பண்ற தாய்க்கும் கர்ப்பமா இருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபீடிங் பண்றவங்க நோன்பு விடுறதுக்கு மருத்துவத்தில் அனுமதி இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க நல்லா சாப்பிட்டாதான் குழந்தைக்கு ஃபீடிங் ஆகும், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். ஆனா கர்ப்பமா இருக்கணும் அந்த பிரச்சனை கிடையாது. டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க இவங்க கரெக்டாக மாத்திரை சாப்பிடணும், தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க விட அனுமதி. இல்லைன்னு சொன்னா இவங்களா வந்து முடியலன்னு காரணம் சொல்லி விடக்கூடாது. இஃப்தார் நேரத்தில் என்ன உணவு உண்பது உகந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார் நேரத்தில் என்ன உணவு உண்டார்கள்? நிச்சயமா நாம சாப்பிட்ட மாதிரி சாப்பிடல ரசூலுல்லாஹ். நம்ம சாப்பிடற பாருங்க இஃப்தார்ல அந்த மாதிரி சாப்பிடல. இஃப்தார்ல ஒரு கட்டு கட்டுவோம், பகல் பூரா பட்னி கிடந்தோம், பகல் பூரா பட்னி கிடந்தோம். சஹர்ல ஒரு கட்டு கட்டுவோம், பகல் பூரா பட்னி கிடக்க போறோம், பகல் பூரா பட்னி கிடக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மென்டாலிட்டி ரசூலுல்லாஹி சாப்பிட்டது கிடையாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார் நேரத்தில் ஒற்றைப்படையான பேரிச்சம்பழங்கள் 3 இல்ல 5 பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் சாப்பிடணும் நோன்பு வைக்க முடியுமா? இப்போ மிஞ்சி மிஞ்சி போனா நைட்ல நம்ம ரொட்டி கட்டி ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க, அவ்வளவுதான் பண்ணிருப்பாங்க. தவிர நிச்சயம் நம்ம சாம்பார் மாதிரி விதவிதமா பழவர்க்கங்க என்ன, வடை என்ன, சமோசா என்ன, போண்டா என்ன, கஞ்சி என்ன, கஞ்சி இல்லாட நோம்பே இல்லை, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நிச்சயமா சாப்பிட்டதில்ல. நேற்று நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் பற்றி ஒரு ஹதீஸ் கூறுவீர்கள், ஆனால் TNTJ அந்த ஹதீஸ் தவறு என்று கூறுகிறார்கள். அவர் எதைத்தான் சரின்னு சொன்னாங்க இதை தவறுனு சொல்றதுக்கு? ஒட்டுமொத்தமா இஸ்லாமே தவறுனு சொல்றவங்க அவங்க, இதை மட்டும் தவறுன்னு சொன்ன மாதிரி ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, புகாரில இருக்குது. நம்முடைய துவாக்கள் நம்முடைய தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி உடையதா? நிச்சயமா உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க துவாக்கள் மூலமாக தக்தீர் மாற வாய்ப்பு உண்டு. நம்ம உதாரணம் அல்லாஹ் கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு 60 வரைக்கும் நீண்ட ஹயாத்த கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்ம தக்தீர்ல வந்து 50 வயசுன்னு எழுதிட்டாண்டாக்கா நம்ம துவாக்கள் மூலமா தக்தீர் மாறும். சில சமயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீரே எப்படி எழுதிடுவாண்டா, இவன் துவா கேட்கறானு பாப்போம், துவா கேட்டா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்ட்டாக்கா துவா கேட்டா அல்லாஹ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவான், துவா கேட்கலையா 50 வயசுல எல்லாம் முடிச்சிருவான். சோ அதனால நம்மளுடைய துவாக்களுக்கு தக்தீரை மாற்றும் சக்தி உண்டு. மிஷினில் அறுத்த கோழியை உண்ணலாமா? சாப்பிடக்கூடாதுங்க. அல்லாஹ் குரானை ரமதான் மாதத்தில் இறக்கி வைத்தான் என்று குரானில் கூறுகிறான். ஆனால் அரபு மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வரிசையிலும் பிறகு உமர் காலத்தில் வரிசை இன்னொரு வரிசையிலும் மாற்றப்பட்டன. ஆக இப்பொழுது நாம் இருக்கும் ரமதான் மாதம் நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இருந்த வரிசையா அல்லது ரமதான் மாற்றப்பட்டதா? யார் சொல்றது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு முறை உமர் காலத்தில் ஒரு முறை? ஆர்டர்லாம் மாறல. உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் பண்ணாங்க, ஹிஜ்ரி மாசத்தை முதல் மாசமா வச்சாங்க. ஹிஜ்ரி மாசத்தை இது முஹர்ரம் மாசத்தை முதல் மாசமா வச்சாங்க, இதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு பண்ணது. ஆர்டர்லாம் எந்த ஆர்டர்லாம் மாத்தல. முஹர்ரம் மாசத்தை 9வது முதல் மாசம் ஆக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரமதான் மாசம் 9வது மாசம் மாறிடுச்சு. இதுதான் முறையை தவிர முஹர்ரம் சஃபர் ரபீல் அவல் ரபீல் ஆஹிர் ரஜப் இப்படிதான் இருந்துச்சு ஆர்டர். முஹர்ரம் மாசம் முதல் மாசம் ஆகிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ரமதான் மாசம் முதல் மாசமா கணிக்கப்பட்டு வந்துச்சு. இவங்க முஹர்ரம் மாசத்தை முதல் மாசம் ஆகிறதுனால ரமதான் மாசம் 9வது மாசம் ஆயிடுச்சு. இதனால பெரிய நம்முடைய இபாதத்துகள்லயோ அமல்கள்லயோ ரமதானுடைய சிறப்புகள்லயோ எந்த மாற்றமும் கிடையாது. Should women wear socks or cover their legs while praying? Is it fard? அப்படின்னு கேட்கறாங்க. பெண்கள் கால்களை சாக்ஸ் மூலமாகவும் மற்ற துணிகள் மூலமாகவும் மறைச்சாகணுமா தொழுகையில் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பருவமடைந்த பெண்கள் முகத்தையும் கைகளையும் தவிர, இரண்டு உள்ளங்கைகளையும் முகத்தையும் தவிர உடல் முழுவதுமே மறைச்சாகணுங்கிறாங்க. சோ அதனால உடல்ல ஒரு பகுதி கால்ங்கிறதுனால காலையும் சாக்ஸ் போட்டோ அல்ல மற்ற துணிகளாலேயும் மறைச்சிக்கிட்டு தான் பெண்கள் தொழணும். Can we read Yasin Mulk and do Tawaf? மௌத்தானவங்களுக்காக வேண்டி உம்ராவோ தவாஃபோ செய்யறது எந்த தப்பு கிடையாது, தாராளமா செய்யலாம். நபிசல்லாலும் சொல்றாங்க சூரத் யாசினுடைய மகத்துவம் சொல்லும் போது எக்ரா ஊஹா அலா மௌத்தாக்கும், சூரத் யாசினே உங்களுடைய இறந்தவர்களுக்காக ஓதுங்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில நாம சூர யாசினோ தவார கலதி போன்ற குரானுடைய சூறாக்களை இறந்தவர்களுக்கான ஓதி எத்தி வைக்கலாமோ எத்தி வைக்கலாம். லெப்பைக்கு காசு கொடுத்து அதுல 1000 ரூபாய் தர்றேன் உட்காந்து ஓதி எங்க அம்மா பேர்ல எடுத்துடனா அந்த லெப்பை என்ன பண்றாருன்னா ஓத மாட்டா, நேரம் முடிச்சு எடுத்துட்டு வந்து முடிச்சு அவுத்துறாரு, முடிச்சு வைக்க போல தெரியுது, முடிச்சு அவுத்துறது என்ன கடன ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சிருந்த ஓதி அது நீ காசு கொடுத்து இப்ப அவுத்துட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பிராடு தனத்துல இஸ்லாத்தில் இடம் இல்லை. Can we celebrate Shabe Barat? Shabe Barat is a celebration. Shabe Barat is a celebration. Shabe Barat is a celebration. Amma annaki pengal mashallah jigi jigi jigi dress pottukittu avliyakalukku poradenna dargaakalukku poradenna naanga kabristanukku poradenna anga aal verthu poo adikku vechiruka rendu mola poo kondai kondu baba konnu pottu varradenna idella patta celebration thane. Appa idha paaka oru ilaiyar kootta anga podu இளைஞர் கூட்டம் கபிரஸ்தானுக்கு போறான், அவன் மௌத்திரி ஞாபகத்தான் இல்ல, அதே முந்தினால் போச்சிருங்க ஜெய் கேஜ் போல்தேசோ ஜெய் விஜய் பேய் பக்கிடுச்சாங்க ஜி அப்படிங்குவா, 6 மணிக்கு மேல கபிரஸ்தான பேய் பிடிச்சுக்கோங்குவான். ஆனா அதே நேரத்தில் சபை பரத்துல பாருங்க நேற்று 12 மணிக்கு போவான், ஏன் சீரியல் லைட் போட்டுருக்குது, விதவிதமா பெண்கள் வர்றாங்க, விதவிதமா ஆடைகள் போய் நிப்பாங்க 12 மணிக்கு. இது எல்லாமே அல்லாவுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய காரியங்கள், அற்புதமான அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்ல. கேன் யூ மேக் செகண்ட் ஆர் தேர்ட் உம்ரா நியத் ஃப்ரம் ஆயிஷா மஸ்ஜித், ஆயிஷா பள்ளியில போய் 2வது 3வது உம்ரா செய்யலாம் நல்லது இல்ல. நபிசல்லாலதான் ஒரு சஃபர்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரு உம்ரா செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நான் ஆயிஷா பள்ளி போய் திரும்ப திரும்ப இஹ்ராம் கட்டிட்டு வரேன் அப்படின்னு கட்டுறது அவ்வளவு நல்லது இல்ல. நான் உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது நியத்து வைத்தேன், உடம்பு நல்லாகிவிட்டால் உம்ரா செய்வதாக நியத்து வைத்தேன், இப்போது போதிய பணம் வசதி இல்லாததால் போக முடியவில்லை, அதனை உடனே முடிக்க வேண்டுமா இல்லை அடுத்த வாரம் வேலை முடிஞ்சு போச்சு இல்ல உடம்பு நல்லா ஆயிடுச்சு இல்ல அவரதுக்கு உம்ரா பண்ணிக்கிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் நியத்தை பூர்த்தி செய்யணும் அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடணும், பெரிய கடமை அது பரவது, நியத்து வச்சுதான் உம்ரா உங்களை பரல ஆயிடுச்சு, எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிருங்க. தஹஜ்ஜத் எத்தனை ரக்கா தொழ வேண்டும், தஹஜ்ஜத் 8 ரக்கா தொழணும், 8 ரக்கா ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்க, 8 ரக்கா சுன்னத், சுபஹ் பாங்க சொல்லும் முன் வரை தொழலாமா, சுபஹ் பாங்க முன்னாடி தொழுற வரைக்கும் தஹஜ்ஜத் தொழலாம், எந்த மாதிரியான சூரா ஓத வேண்டும், குர்ஆன்ல உள்ள எந்த சூரா வேணாலும் ஓதலாம், அத்தை யாத்திரை துவா செய்யலாமா, ருக்குவில் தஹஜ்ஜத்தில் துவா செய்யலாமா, தொழுகையில் தமிழில் துவா செய்யலாமா, அத்தையாத்துல ருக்குல தொழுகையில இருக்கும்பொழுது நம்ம பாஷையில துவா செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அரபி துவாக்கள் தெரிஞ்சா அரபி துவாக்களை செய்யலாம், சஜிதால செய்யலாம், ரசூல் அதிகமா சஜிதால துவா செஞ்சிருக்காங்க, அரபி துவாக்கள் தெரிஞ்சா இல்லைன்னு சொன்னா தொழுகை முடிஞ்ச பிறகுதான் துவா செய்யணும், அதான் ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுத்த முறை. திக்ரு செய்யும் பொழுது 100 தடவை 33 தடவை 34 தடவை என்ற எண்ணிக்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அவன் சுண்ணத்துங்க, நபிசல்லாலும் சொன்னாங்க பரதான தொழுகை பிறகு சுபான் அல்லா 33 முறை, அல்ஹம்துல்லா 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறைங்கிறாங்க. சோ ரசூல்லா சொல்லிக் கொடுத்த அந்த 34 அந்த எண்ணிக்கைங்க ரசூல்லா சொன்னதுனால நாம் அதை ஃபாலோ பண்றோம், ரசூல்லா இத்தலாத்திர சுண்ணத்து. இடுப்புக்கு கீழே இருக்கும் துணி கிழிந்திருந்தால் தொழுகை கூடுமா, அதாவது உங்களுடைய உடல் உறுப்பு தெரிஞ்சதுனாக்க கூடாது, இடுப்பு கீழே இருக்குது லுங்கி கொடுத்துருக்கோம் அந்த லுங்கி கிழிஞ்சிருக்குது அதுல உடல் உறுப்பு தெரியுது அப்படின்னா கூடாது, லைட்டா ஒரு புள்ளி மாதிரி இருக்குது லைட்டா கிழிஞ்சிருது உறுப்புலாம் ஒண்ணு தெரியல அப்படின்னா தொழுகலாம், உடல் உறுப்பு கிளியா தெரியுது தொடையோ மத்த போதே தெரியுதா கூடாது. எனக்கு எங்கு சென்றாலும் என் மொபைலில் புகைப்படம் எழுக்கும் பழக்கம் உள்ளது, கெட்ட பழக்கம், இதை தவறு என்று சிலர் சொல்கின்றனர், இதற்கு சரியான மார்க் என்ன, இதுல விளக்கு எனக்கு தேவைப்படுது, ஹராம செஞ்சுட்டு எதை பார்த்தாலும் போட்டோ பெரிய ஹராம், இன்னைக்கு என்னன்னா மொபைல் வந்த பிறகு போட்டோ எடுக்கிறது ஹராம்ங்கிறதே மாறி போச்சு, அது நமக்கு ஹராமாவே தெரியறது இல்ல, இது யார் பத்தவா கொடுத்ததுன்னு தெரியல. ரசூலா சொன்னாங்க ஒரு காலம் வரும் மக்கள் ஹராம் ஹலாலை பற்றி கவலை இல்லாமல் ஹராம் எல்லாம் ஹலாலால் நினைப்பார்கள், அந்த காலம் இன்னைக்கு மொபைல்ல வந்துருச்சு, மொபைல்ல போட்டோ எடுக்கிறது நமக்கு ஒரு பாவமாவே தெரியறது இல்ல, அது தப்பாவே தெரியறது இல்ல, மொபைல்ல தானே போட்டோ எடுத்தாரு, கேமரா வச்சு போட்டோகிராஃபில் எடுத்தாலும் ஹராம், அதனால மொபைல்ல போட்டோ எடுத்து ஹராம் பெரும்பாவம். ரசூலா சொல்றாங்க யார் உருவப்படம் வரைகிறாரோ கியாமத்தினாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கும்படி அவர் நிர்பந்தம் செய்வான், அவரை சித்திரவதை செய்வார் ரசூலா சொல்றாங்க, அதுல ஒண்ணுதான் மொபைல்ல போட்டோ எடுக்கிறதும் தேவையில்லாமா, தேவைக்காண்டி உதாரணமா இப்போ நீங்க வந்து ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காண்டியோ அல்லது மற்றபடி ஒரு பத்திரிகைகளுக்காண்டியோ ஒரு மீடியாக்களுக்காண்டியோ நிர்பந்தங்கள் அடிப்படையில் தேவைக்காண்டி தப்பு கிடையாது, தேவையில்லாம சும்மா உடனே வாட்ஸ்அப்ல போட்டு விடு, உடனே பேஸ்புக்ல போட்டு விடு, உடனே அதுல போடணும் இதுல போடணும் பரப்புறதுக்காண்டி கண்ட கண்ட பலாய்கெல்லாம் போட்டோ எடுத்தோம்டா ரசூலா சொல்றாங்க அவைகளுக்கு உயிர் கொடுக்கும்படி அல்லாஹ் அவங்களை சித்திரவதை செய்வான் வேதனை கொடுப்பான்றாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. I plan to travel on site Saudi Arabia. Inshallah, I want to go Makkah for Umrah. What is terms and conditions for this scenario? Kindly please explain that. Thanks in advance. அதாவது என்ன உம்ரா செய்யறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்கிறாரு, நீங்க உம்ராவுடைய முறையில் போய் தெரிஞ்சிருப்பீங்க அந்த முறைப்படி உம்ரா செய்யுங்க, உம்ரா சம்பந்தம் ஏதாவது டவுட்ஸ்னா தனிப்பட்ட கேட்டுங்க இன்ஷால்லா விவரம் சொல்றேன் உங்களுக்கு. ரமதான மாதத்தில் நரகத்தின் கதவு அடைக்கப்பட்டு விடும் அப்படின்றால் ரமதான மாதத்தில் இருந்தவர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தூக்க மாட்டிப்பானே, செய்யற பாவம் பூரா செஞ்சுவிட்டு எல்லா அநியாயம் பண்ணிட்டு கண்டிப்பா நான் நரகத்தை போக போறேன், ரமலான்ல தூக்க மாட்டேங்கிட்டாக்கா நேரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லி அப்படிலாம் அல்லாஹ் இழிச்ச வாயம் கிடையாது. என்னன்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுறதுனால ரமலான்ல மௌத்தாவறவங்க ரமலான் முடியும் வரை அவருக்கு விசாரணை நிறுத்தி வைக்கப்படும், ஸ்டாண்ட் பைல எல்லாம் வச்சிருவான். ரமலானுக்கு பிறகு அவர் விசாரணை செஞ்சு நல்லவர் வந்தா அல்லாஹ் சொர்க்கத்திலே வாசலை திறந்து விடுவான், கெட்டவர் வந்தா நரகத்திலே காவதி அவ காட்டுவான். ரமலான் வரை ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க அவர். அல்லாஹ் குர்ஆனில் புறம் பேசாதீர்கள் என்று கூறுகிறான். இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா இல்ல மாற்று மதத்தினருக்குமா? எல்லாருக்கும் தான். எந்த முஸ்லீம் எந்த மனிதரை பத்தியும் புறம் பேசக்கூடாது. தேவைப்படுது. இன்னைக்கு நரேந்திர மோடி பத்தி பேசிதான் அவனுக்கு புறம் கிடையாது. இது அவன் பண்ற அநியாயத்தை பத்தி பேசிதான் ஆகணும். இன்னைக்கு நான் முஸ்லீம் மக்களை அரவணைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபித்னா வேலையை போற ஆரம்பிச்சிட்டான், சைதான் வேலையை போற ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்ம சொல்லித்தான் ஆகணும். இது புறமாகாது. இது அல்லாம தனிப்பட்ட நபர் எந்த காரணமும் இல்லாமல் எந்த விதமான நோக்கம் இல்லாமல் தனிப்பட்ட மனிதரை பத்தி நம்ம அவதூறு பேசுறதோ அவரை பத்தி புறம் பேசுறதோ பாவம் தான். முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனி மனுஷனை பத்தி நான் யாரும் குறைச்ச மார்க்க ரீதியா யாராவது தப்பிச்சுனா தப்ப சொல்லுவோமே தவிர தனிப்பட்ட யாருடைய வாழ்க்கையை பத்தி நான் குறைச்சது கிடையாது, ஞாபகம் இல்லை அப்படின்னு உடனே சுட்டி காட்டு திருத்திக்கிறேன். குழந்தைகளை எத்தனை வயதுக்கு மேல் தனியாக தூங்க வைக்க வேண்டும்? ரசூலா சொல்றாங்க, 7 வயது ஆயிட்டா குழந்தைகளை தொழும்படி உத்தரவிடுங்கள், 10 வயது ஆயிட்ட தொழுவாட்ட அடிங்க, 10 வயதுக்கு அப்புறம் அவங்களுடைய படுக்கைகளை பிரிச்சிருக்கன்றாங்க. சோ அதனால 10 வயசுக்கு மேல குழந்தைகள் தனியாக தான் பிரிச்சு வைக்க, நம்ம படுக்கிற படுக்கையை அவங்களும் படுக்க வைக்கூடாது. அதில் நேற்றைய பயானில் தாங்கள் கூறினீர்கள், இஸ்லாமிய மக்கள் தர்கா மற்றும் மௌலூத் ஆகியவற்றை செய்தால் தப்பில்லை, ஆனால் நாம் அனைவரும் தப்பில்லை. நான் சொன்னேன் என்ன இது தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏமா நான் தப்பில்லைன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னதுக்காக சகோதரன் கூறின, ஆனால் சிறுக்கு வைப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம், பிறகு நாங்கள் எப்படி அவர்களுடன் சகோதரர்களாக வாழ முடியும்? நல்லா புரிஞ்சுங்க. இந்த மென்டாலிட்டி தான் ஏற்படுத்தப்பட்டு சமுதாயத்தில் பிரிவினை ஏற்படுத்தப்படுச்சு. அவனா ஷிர்கு ஷிர்கு ஷிர்கு அப்படின்னு சொல்லி, ஷிர்க் அல்ல பிதாத். பிதாத் என்பது வேறு, ஷிர்க்குங்கிறது வேறு. ஷிர்க் என்ன சொன்னா சாய்பாபா காலில் போய் விடுறதுதான் ஷிர்க்கு, கர்மாரிமா கோயிலுக்கு போறதுதான் ஷிர்க்கு, மாரியாத்தா கோயிலுக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறதா ஷிர்க்கு, தர்காக்கு போறது பிதாத். நான் அதுக்காண்டி பிதாத்த சரின்னு சொல்ல வரல, நீங்க பிதாத் சரியில்லை சொல்லி சொல்லாதீங்க. பிதாத்தும் தப்பு தான். பிதாத் செய்யறாருங்கிறதுக்காக அவரை ஒதுக்குவதற்கோ நான் கேட்கிற ஒரே வார்த்தை, உங்க அத்தா தர்காக்கு போறாருங்க. இப்படி இந்த சிந்தனை உள்ளவன்ட்டு கேட்கிறேன், உங்க அத்தா தர்காக்கு போற வழக்க முடியவர். அப்ப உங்க பார்வையில முஷ்ரிக் ஆயிட்டாரு, ஷிர்க் வச்சிட்டார்ல, முஷ்ரிக் ஆயிட்டாரு. அவர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறாரு. மௌத்தா போன பிறகு முஸ்லீமுடைய சொத்து முஸ்லீம் கிடைக்குமா? கிடைக்குமா? அப்ப என்ன சொல்லணும்? எங்க அத்தாவோட சொத்து ஒரு பைசாவோட வேணாம்பா, அவர் முஸ்லீக் வா சொல்ல தயாரா? அங்க இனிக்கு இனிக்கு வாங்கிக்கிறீமா அத்தாவோட சொத்த? அப்ப வேணாம் சொல்லுவோமா? எங்க அத்தா மோழு ஓதிட்டாரு, எங்க அத்தா வந்து தர்காக்கு போயிட்டாரு, அதனால முஸ்லீக்கா போயிட்டாரு, முஸ்லீக்குடைய சொத்துல நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், மார்க்கத்தில் அனுமதி இல்ல, முஸ்லீக்குடைய சொத்து மூமினுக்கு வந்து ஹலாலா கிடைக்காது அப்படிங்கிறதுக்காண்டி எங்க அத்தா சொத்து வாங்க மாட்டேன் சொல்ல தயாரா? அல்லது எங்க அத்தா முஸ்லீக்கா மௌத்தா பண்ணாரு, முஸ்லீம் கபரஸ்தான் அடக்கம் பண்ணாதீங்க, அவரை கிருஷ்ணாபுரம் சுடுகாட்டில் வந்து எரிங்க சொல்ல தயாரா? முஸ்லீக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப எல்லா விஷயத்திலும் முஸ்லீம் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மீட்டா மீட்டா ஹப் ஹப் கடுவா கடுவா தூத்து அப்படிதானே? இனிப்பா இருந்தா அப்போ அப்படி முழிக்க வேண்டியது, கசப்பா இருந்தா தூத்து துப்பிட வேண்டியது. இது யூதருடைய பழக்கமாச்சே. அப்ப தோமீனோ நபி பாதல் கிதாபு தக்ஃபுருன் பில்பா, அல்லாஹ்வோட வேதத்துல சிலதை ஈமான் கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா அல்லாஹ் கேக்குறானே? அப்படி முஷ்ரிக்கின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒட்டுமொத்த முஷ்ரிக் ஆக்கிரணும். கிருஷ்ணாபட சுடுகாட்டில் தீ வச்சு கொளுத்துற முஸ்லீம் கபரிஸ்தான் அடக்கம் பண்ணக்கூடாது, அவருடைய சொத்துல பங்கு கேட்க கூடாது, அதெல்லாம் கேட்டுக்கலாம் தப்பு இல்லை. ஆனா அவர் முஷ்ரிக் தான், அஷ்ரிக் வைக்கிறாரு தான், எப்படி சொல்ல முடியும்? அதனால சகோதரே இது பிதாத். இந்த பிதாத்தை நம்ம சொல்லி திருத்தணும். இல்லை என்றாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான், இல்லை என்றாலும் சகோதரர்கள் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஹஜரத் நேற்றைய பயனால் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் நிர்வாணமாக குளித்தார். ஈசா இல்லங்க, மூசா அலை இஸ்லாங்க. அல்லாஹ் ரப்பி, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? சரி, ஆனால் குளிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் முட்டி மற்றும் தொப்புள ஆகியவற்றை மறைத்துத்தான் குளித்தார்கள். தாங்கள் அப்ப எப்படி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அவமானமாக குளித்தார்கள் கூறினீர்கள்? நீங்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சரியான விளக்கம் சொல்லவும். சரியான விளக்கம் கொடுக்கவில்லையா? சரி, சரியான விளக்கம் கொடுக்கவும் அப்படின்ட்டு ஈசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம். நான் சரி அதை ரொம்ப டீட்டெயில் சொல்ல வேலை ஷார்ட்டா சொன்ன அவ்வளவுதான். மூசா அலை இஸ்லாம் நிர்வாணமா குளிச்சிருக்கிறாங்க. சுலைமான் அலை சலாத்து வலாம், அய்யூப் அலை இஸ்லாம், சாரி அய்யூப் அலை இஸ்லாம் நிர்வாணமா குளிச்சதா புகாரி ஹதீஸ்ல வருது. சுலைமான் அலை இஸ்லாத்து தந்தை தாவூத் அலை இஸ்லாம் நிர்வாணமா குளிச்சதா இருக்குது. முந்தைய நபிமார்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபி இது கேட்டாங்க, யார சொல்லலா நான் பாத்ரூம்ல நிர்வாணமா குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ மத்தவங்களுக்கு முன்னாடி நிர்வாணமா குளிப்பியா? குளிக்க மாட்டேன். வல்லாஹு அஹக்கன் தஸ்தஹியா பிஹி, அப்படின்னா அல்லாஹ் மிகவும் தகுதி உள்ளவன் வெட்கப்படுவதற்கு. மத்தவங்களை பார்த்து வெட்கப்படுறல, அல்லாஹ் அதுக்கு தான் தகுதி உள்ளவன் வெட்கப்படுவதற்கு, அதனால அவாய்ட் பண்ணிக்க. Rasulullah எப்படி சொல்லல நிர்வாணமா குளிப்பது ஹராம் குளிக்க கூடாது அப்படி சொல்லல அழகா புரிய வச்சாங்க எங்க இருந்து அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் ஏன் அல்லாஹ் முன்னாடி வைக்கப்பட மாட்டேங்கற மத்தவங்க முன்னாடி வைக்கப்படுற அப்படினாங்க சோ அதனால இது ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு சொல்லப்பட்டது முன்றே நபிமார்களுக்கு இந்த சட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் இங்க நம்ம ശരീരத்துல கூட ஹராம் கூடாது அப்படி சொல்ல முடியாது தவிர்த்து கொள்வது நல்லது அல்லாஹ் ரசூலுல்லாஹி இப்படி சொன்னாங்க இல்ல ரசூலுல்லாஹி மூணாவது நிர்வாணமா குளிது ஹராம் கூடாது அப்படி சொல்லி இருக்கணும் ரசூல் அப்படி சொல்லாம ஏவா மத்தவங்க முன்னாடி குளிப்பியா வைக்கப்படுவல அல்லாஹ் முன்னாடி வைக்கப்படு அப்ப அல்லாஹ் இங்க பாத்துட்டு இருக்கான்ல அல்லாஹ் முன்னாடி வைக்கப்படு அப்ப இது கண்ணியங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹி சொன்னது தவிர இங்க ஹராம் எல்லாம் கிடையாது கணவன் மனைவி வீடு கட்டி வீடு கூடியதற்கு பிறகு பெட்ஷீட் மற்றும் வீடு கதவு ஆகியவற்றை கண்டிப்பா துவைக்க வேண்டும் இல்லை என்றால் வீட்டில் முசீபத்து வந்துவிடும் என்று ஏன் மாமியார் கூறுகிறார்கள் அது மாமியார்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உபயோகி தனி பெட்ஷீட் வைத்துக் கொண்டாலும் அதையும் உடனே துவைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இது சரிய சட்டம் என்ன இது பெரிய குழப்பங்க பாவம் நிறைய வீடுகள்ல இதுக்காண்டே நிறைய பெண்கள் வந்து கணவனை கிட்ட வர விடுறது இல்ல சும்மா இருங்க போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு துவைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மார்க்கத்துல இல்லைங்க இப்பெல்லாம் இந்த தீட்டு பற்றும் ஹீட்டு பற்றும் அதை தொட்டா தீட்டு பட்டா தீட்டு தொட்டா தீட்டு இதெல்லாம் காஃபிருடைய பழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வர்றாங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க அபூ ஹுரைரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறாங்க அபூ ஹுரைராக்கு அப்படியே நெளிறாங்க என்னடா இது ரசூலுல்லாஹி கை வச்சு கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க நெளிறாங்க அபூ ஹுரைரா கொஞ்ச தூரம் கூட பிறகு அபூ ஹுரைரா எப்படியே எஸ்கேப் ஆயிலான்னு பாக்குறாங்க திரும்ப ரசூலுல்லாஹி கையை பிடிக்கிறாங்க திரும்ப ரசூல் நெளிறாங்க ரொம்ப தூரம் போனதுக்கு ரசூல் பாக்கு என்ன அபூ ஹுரைரா ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு வரீங்க ரசூல் நான் குளிப்பு கடமை என்பது திடீர்னு கையை பிடிச்சிட்டு வந்தீங்க எனக்கு இல்ல ரசூலுல்லாஹி சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் இன்னல் மூமினலா என்ஜுஸ் நான் கையை தொட்டா என்ன நீங்க நஜிஸ் ஆயிடுவீங்களா கையை தொட்டா என்ன நஜிஸ் ஆயிடுவீங்களா நீங்க ரசூலா கேட்டாங்க போய் குளிச்சிருவாங்க போங்க அபூ ஹுரைரா நினைச்சாங்கடா நம்ம குளிப்பு கடமையா இருந்த நேரத்தில் ரசூலா நம்ம கையை பிடிச்சிட்டாங்க ரசூலா கையை நஜிஸா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க ரசூலா அப்படிலாம் நஜிஸ்லாம் ஆகாதுனாங்க ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மாதவிடாயா இருக்கிறாங்க ரசூலா என்ன பண்ணாங்க ஆயிஷா அந்த சீப்பை எடுத்தா அப்படின்னாங்க ஏன் ரசூலா மாதவிடாயா இருக்கிறாங்க மாதவிடம் கையில இல்லையே அப்படின்னாங்க நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சீப்பை எடுத்து கேட்டாங்க ஆயிஷா என்ன சொன்னாங்க மாதவிடாயா இருக்கிறேன் அப்படின்னாங்க மாதவிடம் கையில இல்லையே ஒரு அழகான வார்த்தை இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்க தெல்ல தெளிவா இருக்க காஃபிருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி பட்டா தீட்டு தொட்டா தீட்டு அதை குளிக்க அதை துவைக்கணும் இதை துவைக்கணும் அதை கழுவணும் இதை கழுவணும் இது எல்லாம் காஃபிருடைய பழக்கம் இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது லைலத்துல் கத்ரி இரவு உலகம் முழுவதும் ஒரே நாளில் தான் இறங்கியது ஆனால் வந்துருச்சு கேள்வி இப்போ நோன்பு வைக்கிறது சவுதி ஃபர்ஸ்ட் நாம செகண்ட் வைக்கிறோம் லைலத்துல் கத்ரி ஒற்றைப்படையில் தான் வரும் பட் வி ஹாவ் டிஃபரண்ட் இங்கிலீஷ் வேற டிஃபரண்ட் பிட்வீன் சவுதி அண்ட் யூஎஸ் In our fastings, they first, we second. என்ன கேட்கறான் புரிஞ்சா சரி பல தடவை சொன்ன பதில் தான் இப்போ சொல்றேன் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் பார்க்க மாட்டான் ஒத்தப்பட ரெட்டப்பட எல்லாம் பார்க்க மாட்டான் நம்முடைய நியத்து லைலத்துல் கத்ர் வேணுங்கிற ஆர்வத்தில் நியத் செஞ்சு அமல் செய்ய ரப்பல்லாஹ் எல்லாரும் லைலத்துல் கத்ர் குரு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன் நிறுதா அதன்படி அமல் செய்யற தௌஃபீக் தந்தல்வனாக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முடிச்சா சரி சோதல முக்கியமான அறிவிப்பு நோம்பு கஞ்சிக்கு கீழே செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறாங்க தயவு செய்து உங்களால முடிஞ்ச அதிகமான தொகையில கொடுங்க மக்காப்பள்ளி பணக்கார பள்ளி பணக்கார பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசையே வரமாட்டேங்குது செக்ரட்டரி ரொம்ப சிரமப்படுறாரு ஆனா தயவு செய்து அதுவும் சுற்று வட்டாரத்தில் என்ன பேரு சொன்னா மக்காப்பள்ளி கஞ்சி தான் ரொம்ப டேஸ்டா இருக்குது அதுவும் பறக்கத்தான் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்படிலாம் பேர் இருக்குது நிறைய மக்களுக்கு துவா கிடைக்கும் ஷால்லா நோம்பு கஞ்சிக்காரு காசு கொடுத்துருப்போங்க அப்புறம் தேஹ்ராதூன்ல இருந்து ஒரு மதரசா உதவிக்காண்டி உங்களுக்கு உதவி ஆண்டிருக்காங்க அவங்கள முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ஷால்லா காசு கொடுத்தா கூட